எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். நேற்றைக்கு எம்பெருமானுடைய அவதாரம் அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். அதுல நேற்றைக்கே கொஞ்சம் பாக்கி இருக்கு. தமசா நதிக்கரைக்கு வால்மீகி பகவான் பரத்வாஜர் தன்னுடைய சிஷ்யன் பரத்வாஜரோட தமசா நதிக்கரையில போறாரு. அவர் மனசுல இதே சிந்தனை மட்டும்தான் இருக்கு. 16 குணங்களை உடையவன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி நாரதர் இடத்துல வால்மீகி பகவானால கேட்கப்பட்டது. அதுதான் நேற்று நாம பார்த்தோம். அதற்கு நாரத பகவான் வால்மீகியின் இடத்துல ராமோ நாம ஜனை சூதா அப்படின்னு சொன்னார். ராமன் என்ற பெயருடையவன் இருக்கின்றான் என்று ஜனங்க சொல்றான். ஜனங்க அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறார்கள் அப்படின்றத நாம பார்த்தோம். அதே சிந்தனையிலே போறார். திருப்பி அவர் மனசுல வேற எதுவுமே இல்லை. தமதா நதிக்கரையில நித்தியகர்மானுஷ்டானத்துக்காக போறார். தினசரி அவருடைய காரியங்களை செய்து கொள்வதற்காக அவர் சிஷ்யனோடு சேர்ந்து போகும்பொழுது இவர் பேசிட்டே இருக்கார் பரத்வாஜரோட. பரத்வாஜா இந்த மாதிரியான 16 குணங்கள், இந்த மாதிரி 16 குணங்களை உடையவன் ராமன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இவருக்கு தெரியும் அந்த ராமன் யாரு அப்படின்றதெல்லாம் வால்மீகி பகவானுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதே சமகாலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியை பத்தி அந்த முனிவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எப்படி காவியமாக எழுதுறது, இந்த எண்ணம் அவருடைய மனசுல இருந்துட்டே இருக்கு. நேரம் போறார். ஒரு மரத்துல ரெண்டு பட்சிகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த பட்சியில ஒரு பட்சிய வேடன் சம்ஹாரம் பண்ணிவிடுறான். உடனே கோபம் வருது. கோபம் வந்த உடனே அவனை நிந்திப்பதாக அவர் வந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார். இதுதான் வந்து ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம். ராமாயண நேற்றுக்கே சொன்ன ராமாயண கிரந்தத்தினுடைய முதல் ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தால் அது வேற. தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் அப்படின்றது ராமாயண கிரந்தத்தினுடைய முதல் ஸ்லோகம். ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தால் இப்ப சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், மா அனுஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஸ்வதி சமாஹ யக்ரவுஞ்ச மிதுராதேகம் அவதீ காமமோஹிதம். இதான் முதல் ஸ்லோகம். வேடனை பார்த்து சபிச்சு விடுறார் வால்மீகி பகவான். மானிஷால பிரதிஷ்டாந்தம் அகமஸ்வதி சமாஹ யக்ரவுஞ்ச மிதுராதேகம் அவதீ காமமோஹிதம். அதாவது ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒன்றோடு ஒன்று சம்சலேஷித்திருக்கும் பொழுது, காமமோகிதமாக இருக்கும் பொழுது, நீ பெண் பறவையை விட்டுட்டு அந்த ஆண் பறவையை அடித்து விட்டாயே, நீ அதனால இந்த லோகத்துல நீடுபடி வாழ மாட்டாய் அப்படின்னு தவிச்சு விடுற வால்மீகி அந்த வேடனை பார்த்து தவிச்சு விடுற. பார்த்தால் ரெண்டு பட்சி அழகா மரத்துல அது காதல் செய்து கொண்டிருந்த பொழுது ஆண் பறவையை அவன் கொண்டுட்டான். அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே இவர் ஒரு ஸ்லோகம் சொல்லி தவிச்சுட்டார். யாராவது வெய்யறதுன்னா ஸ்லோகம் சொல்லியா வெய்வா இல்லையா? நேரடியா வெய்ய மாட்டான். இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி 32 அக்ஷரம், அந்த 32 அக்ஷரத்துக்கு இந்தந்த அக்ஷரம் இங்கெல்லாம் வரணும், இப்படி இல்லாம வெய்வா இல்லையா? வெய்யறதுன்னா இப்படி எல்லாம் வருமா அப்படின்னா அவர் மனசுல இருக்கக்கூடிய சோகம் ஸ்லோகமா மாறிக்கும். சோகா ஸ்லோகத்துவம் ஆகத்தா அப்படின்னு சோகமா இருக்கிறது ஸ்லோகமாக வெளியில வந்தது அவருக்கு. அதுவும் சதுஷ்பாத் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அழகா வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவான். நான்கு பாதங்களான, என் மனசுல கஷ்டம் இருந்தது, அந்த கஷ்டத்தை நான் பார்த்தேன், அதனால நான் வெச்சிட்டேன். நான் நிந்தித்தது எப்படி 32 அக்ஷரம் நான்கு பாதங்கள் எப்படி ஸ்லோகமா வந்தது? ஸ்லோகமா வரத்துக்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஸ்லோகம் வரத்துக்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு காரணம் இருக்கவே தானே இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் வந்தது. நான்கு பாதங்கள் சதுஷ்பாத் அப்படின்னு சொல்லுவோம். நான்கு பாதங்கள், நான்கு பாதங்கள் உடைய ஸ்லோகம் வெளியே வந்து வேடிக்கையா ஒரு கதை இருக்கு. ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன் பசு எப்படி இருக்கும்னு கேட்டான் அந்த சிஷ்யன் ஆச்சாரியன் இடத்துல. அந்த குரு சொன்னார், நான்கு கால்களை உடையது பசு, சதுஷ்பாத் அப்படின்னு சொன்னார். உடனே ஸ்லோகம், உடனே அவனே கேட்டா ஸ்லோகம் எப்படி இருக்கும், அதுவும் சதுஷ்பாத் அப்படின்னு சொன்னார். நான்கு பாதங்களை உடைய ஸ்லோகம். உடனே என்ன பண்ணா, பசு நான்கு கால்களை உடையது பசுன்றது அவன் மறந்து போச்சு அவனுக்கு, ஸ்லோகம் நான்கு பாதங்களை உடையதுன்றது ஞாபகம் இருக்கு. குரு வாசல்ல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு, எதிர ஒரு மாடு வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது, சதுஷ்பாத் இல்லையா, இவரை குருவை நோக்கி ஓடி வருகிறது. குரு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிஷ்யன் என்ன பண்றா, சுவாமி ஸ்லோகம் வருது, சுவாமி ஸ்லோகம் வருதுன்றான் இல்லையா, சதுஷ்பாத் வருது மாடு வருதுன்னு சொல்லல, சுவாமி ஸ்லோகம் வருது ஸ்லோகம் வருதுன்றான். அவருக்கு ஒண்ணுமே புரியல, மாடு வந்து முட்டின பிறகு, ஏன்னா மாடு வருது பசு வருது முட்டுறதுன்னு சொல்லக்கூடாது, சுவாமி அதுதான் சுவாமி மறந்து போச்சு, சதுஷ்பாத் வருது ஸ்லோகம் வருது அது மட்டும் ஞாபகம் வருது, சதுஷ்பாத்ன்றது எனக்கு இதுன்றது மாடுன்றது மறந்து போச்சு எனக்கு அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் என்று இருந்தால் நான்கு பாதங்களை உடையதாக இருக்கும். அதனால்தான் மானிசார பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமா எக்ரௌஞ்சம் இதுநாதேகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு சொல்றேன். சரி, இவருக்கு கஷ்டம், ஆசிரமத்தை திரும்பி வரார். அவருடைய ஆசிரமம் திரும்பி வரும்பொழுது அங்க பார்த்தால் சாட்சாத் பிரம்மதேவன் இருக்க, எல்லாரும் ராவணாதிகள்லாம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணா, நேற்று சொன்னேன் இல்லையா, 3000 ஆண்டுகள் ராவணன் தபஸ் பண்ணான், 3000 ஆண்டுகள் முதல்ல கும்பகர்ணன் தபஸ் பண்றான், மறுபடியும் வேற தபஸ் பண்றான், அகோராத்திரன் தபஸ் பண்றான், விபீஷன் நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு கூட அதே மாதிரி 3000 5000 ஆண்டுகள் அவனும் தபஸ் பண்றான். இப்படி எல்லோரும் தபஸ் செய்து பார்க்கக்கூடிய அந்த உருவத்தை இவர் சாதாரணமா ஏதோ சோகமா இருக்கும்போது வந்தா, இவரே கஷ்டப்பட்டு நதிக்கரையிலே வந்துட்டு இருக்கார், பார்த்தா தன்னுடைய இருப்பிடத்திலே பிரம்மா எழுந்தருடைய இருக்கணும். இப்ப அவர் இருக்கும்பொழுது பார்த்த உடனே அவரை கூப்பிடுறார், உட்கார வைக்கிறார், அவருக்கு வேண்டி, ஏன்னா சர்வலோக பிதா இல்லையா, அதனால அவரே வந்திருக்கும் பொழுது அவருக்கு எல்லா விதமான பூஜைகளையும் செய்ய வேண்டியது இவருடைய கடமை இல்லையா, அதனால எல்லா விதமான பூஜைகளையும் பிரம்மாவுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிதி, அவர் அதிதியை எப்படியெல்லாம் சத்காரம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் சத்காரம் பண்ணி உட்கார வைக்கணும். எங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு வரேன்னு கேட்கிறார் பிரம்மா. இப்ப சொல்றாரு, இந்த மாதிரி நான் தவசா நதிக்கரை குளிக்கிறதுக்காக போனேன், அங்க ஒருத்தர் இந்த மாதிரி காரியம் பண்ணா, நான் உடனே அவனை இந்த மாதிரி நிந்தா சொற்களை கொண்டு அவனை திட்டிப்பேன் அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்றான். கவலைப்படாதே, அது மச்சந்தாதேவ பிரவர்த்தேயம் சரஸ்வதி, என்னுடைய ஒரு அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் உன்னுடைய வாக்கிலே சரஸ்வதி தேவி வந்தாள் இல்லையா, அதாவது ராமாயணம் என்ற காவியத்தை நீ எழுத வேண்டும் என்பதற்காக முதல்ல பார்க்க ஒரு குடும்பமே வருது, முதல்ல ஒரு பையன் வர இல்லையா, பிரம்மாவுடைய சரஸ்வதியுடைய ஞானபுத்திரன் நாரதர், முதல்ல நாரதர் வர்றார், நாரதர் வந்து இவரை தூண்டி விட்டுட்டு போறார், யாரு ராமோ நாம ஜனை சுத்தா அப்படின்னு ராமன் என்று ஒருவன் இருக்கின்றான் அப்படின்னு இவரை தூண்டி விட்டுட்டு போறார். ஆனால்தான் தபஸ்வாத்தியாய நாரதம் பரிப்பு பிரச்சை அப்படின்னு நாரதனை கேட்டார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல மறுபடியும் சரஸ்வதி வரா இவனுடைய நாக்கில், வால்மீகியுடைய நாக்கில், எதுக்காக, வேடன் வேடனுடைய காரியம் அது, வேடனுக்கு வேற என்ன காரியம் இருக்கு இல்லையா, எனக்கு என்ன காரியம் இருக்கு அப்படின்னா, எனக்கு பாடம் சொல்றதுதான் காரியம், காலத்தாலேயும் சாயங்காலம் வரைக்கும் எனக்கு பாடம் சொல்லணும், சாயங்காலத்துல இந்த மாதிரி ஏதாவது யாராவது பிரவச்சனத்துக்கு கூட்டாங்கன்னா போய் பிரவச்சனம் பண்ணும், ராமாயணம் பாகவதம் பிரவச்சனம் பண்றதுதான் என்னுடைய வேலை. அது மாதிரி வேடனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, வேடனுடைய வேலை வேட்டையாடுறதுதான் வேடனுடைய வேலை, அவனுடைய வாழ்வாதாரம் அதானே, அந்த வாழ்வாதாரத்தை அவன் செய்தான், அதற்காக அவனை வந்து நிந்திக்க முடியுமான்னு திட்ட முடியுமான்னு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது மச்சந்தாதேவ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி சரஸ்வதி உன்னுடைய நாக்கிலே குடி கொண்டாள் அப்படின்னு சொன்னார். சரி சுவாமி, நான் இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணணும் பாதிக்கணும், நீ ராமாயண கிரந்தத்தை எழுத ஆரம்பிக்க வேண்டும், ராமாயண காவியத்தை நீ பூர்த்தியா எழுதணும்ன்ற இல்லையா, அப்படி எழுதினால் நான் அடியே, அதாவது பிரம்மா சரஸ்வதி நாரதர் மூணு பேரும் இதற்காகத்தான் பிரயத்னப்பட்டோம்னு சொல்றேன், இதற்காக பிரயத்னப்பட்டுதான் இந்த காவியத்தை நீ எழுத வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்திய ஒரு விஷயம். ஏன்னா ராமாயணத்தை லோகத்துல பரப்பணும் இல்லையா, ராமாயணம்ன்ற ஒரு கிரந்தம் லோகத்தில் போகணும், ராமனுடைய சரித்திரம் அது அவனுடைய நிற்கக்கூடாது. இப்போ பகவத்கீதை இருக்கு, இன்னைக்கெல்லாம் பகவத்கீதையை நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் லோகத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு பகவத்கீதை, எதனால அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மத்தியில நடந்த நடுவுல நடந்த ஒரு சம்பாரம் எப்படி லோகத்துல வெளியில தெரிஞ்சிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க இல்லையா. கிருஷ்ணனும் சொல்லல, அர்ஜுனனும் சொல்லல, வெளியில வந்து போர் முடிஞ்ச உடனே எனக்கு கிருஷ்ண பரமாத்மா இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாத்தையும் பண்ணார் அப்படின்னு அர்ஜுனன் பண்ணானா? கண்டிப்பா ஞாபகம் இருக்காது அர்ஜுனனுக்கு இல்லையா. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்றது முதல் ஸ்லோகம், 700வது ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம்னு வச்சுங்களேன். நடுவுல என்னென்ன ஸ்லோகம் இருக்குன்னு இப்போ எங்க சுவாமி வந்து சண்டை சொல்லி கொடுத்து நான் கஷ்டப்பட்டு, கோகுலுக்கு தெரியும் சண்டை சொல்லி கொடுத்து நான் கஷ்டப்பட்டு படிச்சு இல்லையா நொற்று பண்ணி அதை ஒப்பிச்சு நாங்க அப்படி சொல்ல சொன்னாலே எங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குமா அப்படின்றது தெரியல. இப்ப என்ன கூட்டு நீங்க 700 ஸ்லோகத்தையும் கிடக்குறாங்க ஒப்பி பார்க்கலாம், கூட ஒரு 10 பேர் இருக்கா 15 பேர் இருக்கா சொல்லு பகவத்கீதை பாராயணம்னா எப்படி யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சிருவா இல்லையா, யாரோ ஒருத்தர் நிறுத்துவா யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சிருவா, இன்னொன்னு அந்த 10 பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் செல்போன் வச்சு சொல்லுவா கண்டிப்பா அது நடக்கும் இல்லையா, புத்தகத்தை வச்சுன்னு சொல்லுவா இல்ல செல்போன் வச்சுன்னு சொல்லுவா, அவர் ஜாகிரதையா சொல்லுவார். இப்ப எல்லாம் வந்து வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவாள்லாம் யாருமே வந்து புத்தகம் பார்த்து சொன்னாலும் செல்போன் பார்த்து சொன்னாலும் திட்டுறதில்லை. எங்க இப்ப நாங்க மடத்துக்கு எல்லாம் போறோம் எல்லாம் சொல்றோம், ஏன் தெரியுமா? இப்ப நம்ம புத்தகம் பார்க்காம யார் சொல்றோமோ அவள் கண்டிப்பா மறந்து போயிடும் இல்லையா. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள்ல புத்தகம் பார்க்காம சொல்ற பேர் வழியேன்னு எப்படியோ 2 பாசம் ஞாபகம் இருக்கும், 3 பாசம் ஞாபகம் இருக்கும், அப்புறம் எல்லாமே மறந்து போயிடும். ஒன்னொன்னா என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்க வேண்டியதா போயிடும். பக்கத்துல இருக்க சுவாமி எப்படியும் புத்தகம் பார்த்து அவர் ஸ்பஷ்டமா நன்னாவே சொல்லுவார், நம்மள காலத்துல நன்னா சொல்லுவார். அப்ப அவர் சொல்லும்போது அவரோட சேர்ந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சகஜமா நமக்கும் 4 பேர் முன்னாடி நப்பா அவர் புத்தகம் பார்த்து சொல்றாரு இவர் புத்தகம் பார்க்காம சொல்றார் அப்படின்ற பெருமை கிடையாது. ஆனா வாஸ்தவிகமா பார்த்தா அவர் புத்தகம் பார்த்து நன்னா சொல்லுவாரா இருக்கும் இல்லையா, புத்தகத்தை கையில வச்சு அவர் நன்னா சொல்லுவார். நாம சொல்லும் பொழுது நமக்கு நடுவு நடுவுல திக்குமா இருக்கும், ஆனால் அவர் சொல்றத பார்த்து நம்ம சொல்லும் பொழுது வெளியில இருந்து பார்க்கிறவருக்கு இவர் கலகலன்னு சொல்றா போல தோணும். அந்த மாதிரி பகவத்கீதை இருக்கு, யாரும் அர்ஜுனனுக்கு கண்டிப்பா ஞாபகமே இருக்க போறதில்லை, அது ஞாபகமும் இருக்காது. ஏன்னா அவன் தான் அபிமன்யு இருந்த உடனே அவன் மறந்து போயிட்டான். ஒரு சரித்திரமே சொல்றாள், உனக்கு போய் பகவத்கீதையை உபதேசித்த மத்தியா அப்படின்னு சொல்றாரு பெருமாளே சொல்றாரு. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கும் தெரியாது, கிருஷ்ணனும் வந்து சொல்லல, அப்ப எப்படி வெளியில தெரியும்னா ஒரு குரு அதை வெளிப்படுத்தினார். இத்தனை ஒரு குருவா இருக்கக்கூடியவர் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வெளியில எடுத்து சொல்றார். யாரு? யாக பகவான் இல்லையா, வெளியில எடுத்து சொன்னார். இந்த மகாபாரதம் பூர்த்தியா எழுதும்போது பகவத்கீதையை எடுத்து சொன்னார். எதுக்காக சொன்னார்? நம்ம இதை கேட்டு நம்ம நல்லா இருக்கணும். அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தையும் வால்மீகி எழுத வேண்டும் என்று பிரம்மா அவரை பணிக்கிறார், அவரை கேட்டுக்கொண்டுதான். அதுக்காக வால்மீகி பகவானும் இதை வால்மீகி பகவானும் இதை எழுத ஆரம்பிக்கிறார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அதனால நீ ராமாயணத்தை எழுத வேண்டும் அப்படின்னு, ராமாயண காவியத்தை நீ நிர்மாணிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சொல்றார், பிரார்த்திக்கிறார் சொல்றார் வால்மீகி. வால்மீகி நினைச்சு பெருமா உடனே வால்மீகி கேட்கிறார், எப்படி எழுதுறது அந்த காவியத்தை எல்லாம்? காவியத்தை எழுதுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா. இப்போ பிரம்மா சொல்றாரு அதுக்கு, யாவஸ்தாஸ்யந்தி கிரேயா யாவதீச மகீத்தலை, எவ்வளவு நாள் மலைகள் இருக்குமோ, எவ்வளவு நாள் கடல் இருக்குமோ, எவ்வளவு நாள் பூமி இருக்குமோ, அவ்வளவு நாட்கள் இந்த ராமாயணம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் எழுதுறதுலாம் உண்மைன்னு எப்படி நம்புவாரா எல்லாரும் அப்படின்னா, அதுக்கு சொன்னாரு பிரம்மா, நதே அழுதா வாக் பவிஷ்யத்தி, உன்னுடைய வார்த்தை எதுவுமே பொய்யாக, அந்த இடத்துல ஒரு குளம் இருக்கும் அப்படின்னு நீ எழுதுனா நிஜமாவே அந்த இடத்துல ஒரு குளம் இருக்கும், ராமன் போய் அந்த குளத்துல தீர்த்தமாடினார் அப்படின்னு எழுதுனா நிஜமாவே ராமன் போய் அந்த குளத்துல தீர்த்தமாடினா இருக்குமோ தவிர நீ சொன்ன வார்த்தைகள் எதுவுமே பொய்யாக ஆகாது அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொன்னா பிரம்மா வந்து வால்மீகி இடத்துல. சரி, பார்க்கிறான் வால்மீகி அந்த எழுத ஆரம்பிச்சுட்டான். நேற்றுக்கே சொன்னோம், வரிசையா ஒன்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிருஷ்ணிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், வரிசையா எல்லாத்தையுமே எழுதான். 24,000 ஸ்லோகங்கள் எழுதுதே போறது. அப்படி 24,000 ஸ்லோகங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இதை ராமாயண கிரந்தத்தை அவர் எழுதி முடிச்ச உடனே யாரையாவது வச்சு பிரச்சாரம் பண்ண முடியும், பிரச்சாரம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம், மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். நாமளே நம்ம ஆத்துல வச்சிருந்தா ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது இல்லையா. காளிதாசன் சொல்றான், சாகுந்தலத்துல சொல்றான், அற்போகி கன்யா பரக்கீய ஏவ அப்படின்னு காளிதாசன் சாகுந்தலத்துல சொல்றான். கண்ணர் சொல்ற சகுந்தலையை அழைச்சிட்டு போய் அவர் துஷ்யந்தனுடைய அரண்மனையில விடுறதுக்காக போறார். அப்போ சகுந்தலையை விடமாட்டேன் அப்படின்னு அந்த அங்க இருக்கிறவெல்லாம் சொல்றான், சகுந்தலை நம்மளை விட்டு பிரியறது இருக்குது நான் ஒத்துக்க மாட்டேன்றான். அப்போ அவர் சொல்ற அர்த்தோகி கன்யா பரக்கியேவ, பொருளும் பொண்ணும் நம்ம மாத்திரம் வச்சுக்கூடாது, நாம நம்ம இருப்பிடத்துல வச்சுக்கூடாது, இன்னொருத்தருக்கு பிரயோஜனப்படுறதுனால அதை நாம வச்சுக்கலாம். பணத்தை நம்ம வீரோட கூட்டி வச்சிருந்தா கலத்தி வச்சா அப்படியே தான் இருக்கும், ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால. அதே மாதிரி நம்மாத்து குழந்தைய பொன் குழந்தைய நம்மாத்திலேயே வச்சுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை, கடைசி வரைக்கும் அவன் நம்மாத்திலேயே தான் இருக்கும் இல்லையா. அது இன்னொரு இருப்பிடத்திற்கு அனுப்பி இன்னொரு குளத்தை பாத வைக்கிறதுக்காகவும் நம் பெருமையே அந்த குளத்துல போய் நிலைநாட்டுவதற்காக தான் அந்த பெண் இருக்கான். அதனால அர்த்தோகி கன்யா பறக்கலையே, அதனால அர்த்தமும் கன்யாவும் மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காகத்தான் நம்மால வளர்க்கப்படுகிறத தவிர நாம வச்சுக்கிறதுக்காக இல்லை. அதே மாதிரி இந்த 24,000 ஸ்லோகங்களை உடைய இந்த கிரந்தம் இருக்கு பாருங்க, ராமாயணம்ன்ற கிரந்தம், இதை நம்மளே வச்சு எழுதி ஆத்துல பூட்டி வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம் இல்லையா. அதை நம்ம வந்து லோகத்தாலுக்கு பரப்போம், சரி யார் பரப்புறது அப்படின்னு பார்த்தா என்னென்னவோ யோசிச்சு பார்க்கிறார் வாத்மீகி பகவான், யாரும் சரிபடல, யாரும் அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் எங்கேருந்து இந்த காரியத்தை செய்ய மாட்டான். கொஞ்சம் வயசாயிட்டாலே தெளிவா சொல்றது கேட்கறதுன்றது குறைஞ்சு போயிடும் இல்லையா. என்னுடைய 18 வயசுல நான் எங்க வாத்தியார் சொன்னதை கேட்டிருப்பேன், இப்ப எங்க வாத்தியார் வந்து எனக்கு வந்து ஏதாவது கட்டளை இட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுவாமி போங்க எனக்கே ரெண்டு குழந்தை இருக்குது, இனிமே நீ சொல்ற வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது, வயசாயிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம. ஆனால் அதே போல யாரும் அவாலும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டான், பெரியவாலும் ஒரு வயசுக்கு வந்த பிறகு நம்ம கிட்ட இப்ப வாத்தியார் என்னிடத்துல எதுவுமே பேசுறதே இல்லை, இன்னும் சின்ன பையனா யாருக்காலும் அவங்கிட்ட தான் ஏதாவது சொல்லுவார் இல்லையா காரியங்கள் செய்யணும். அந்த மாதிரி அவர் பார்க்கிறார், பார்த்தால் யார் இந்த விஷயத்த பரப்படும். அதுவும் ராமாயணம் என்பது ஒரு கான லோலமா இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அதாவது அந்த காலத்துல ராமாயணம் எப்படி இருந்து, தியாகராஜ சுவாமிகள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பாடல்கள் ராமாயணத்தை பத்தி அப்படின்னா 96,000 கோடி முறை அந்த அளவுக்கு ராமநாமத்தை ஜபித்தவர், அந்த அளவுக்கு ராமாயணத்துல ஒரு ஈடுபாடுடைய மகான்கள்லாம் அப்படி இருந்திருக்கா, அந்த அளவுக்கு அது சப்த சுரங்களுடைய கானமாக இருந்திருக்கு ராமாயணம். இன்னைக்கு அது இல்லை, ஆனால்தான் அந்த மாதிரிலாம் நம்மளால ராகத்தோட ஸ்லோகங்களை சொல்லவும் முடியல, அந்த ராகம் போயிட்டு ஸ்லோகம் இருக்கு, ஏன்னா புத்தகம் போட்டிருக்கா அதனால ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தோட சேர்ந்த பாட்டு பாடுற ராகம் இருக்கு பாருங்க, அது இல்லை, அந்த ராகம் நமக்கு எல்லாம் தெரியல, விட்டுட்டோம். நாம குசலவர்களை வைத்து பாடல்களை பாடுவதன் மூலமாக இவர் ராமாயணத்தை லோகத்துல பரப்புறாரு. நம்ம என்னதான் மணிக்கணக்காக பேசிட்டு இருந்தாலும் வந்து பாட்டு பாடலாம்னு இருக்கும் வச்சுக்கிற, அதுல இருக்கக்கூடிய ரசமே தனியா அழகு இல்லையா. மணிக்கணக்கு இருக்கு, நான் வந்து இன்னைக்கு பொழுதுக்கு இப்ப 7:25 என்ற வரைக்கும் நான் பேசுறேன் அப்படின்னா ஏதாவது தலையை சொல்லி ஆரம்பிப்போம் இல்லையா. அதே ஒருவர் 8:30 வரைக்கும் நன்றாக பாடக்கூடிய ஒரு ஆணோ இல்ல பாடக்கூடிய ஒரு பெண்மணியோ இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சது சுதாகரநாதன், சுதாகரநாதன் வந்து நிறுத்த பாடுறா அப்படின்னா நமக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும், அவ்வளவு காலுக்கு இனிமையா இருக்கும். அப்படி கானலோலம், ஏன்னா ராமனே கானலோலம் பிரியனாக இருக்கக்கூடியவன், சாதாரணமானவன் இல்ல, அவனுக்கே பாடம் பாடுவது என்பது அவ்வளவு பிடிக்கும், கானலோலம் பிரியனாக. அப்படி 24,000 ஸ்லோகத்தை கொண்ட இந்த கிரந்தத்தை குசலவர்கள் ராமாயண பூர்த்தியா உபதேசம் இந்த லோகத்துல பரப்புறார். அதுல பாருங்கோ குசலவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, தௌது காந்தர்வ தத்வஜ்ஞௌ மூர்ச்சனாத்தான கோவிதௌ சர்வலட்சண சம்பன்னௌ மதுரஸ்வர பாஷினௌ. தௌது காந்தர்வ தத்வஜ்ஞௌ, லோகத்துல கந்தர்வர்கள் இருக்காளே, கந்தர்வர்கள் கானப்பிரியர்கள், கானர்கள் ஆஹா உஹு சைவமா தியாக சம்ஸ்கிருதத்தை சொல்லுவாங்க, ஆஹா உஹு அப்படின்னு விதவிதமாக பாடல் பாடிக்கொண்டு வானத்துல செல்லக்கூடியவர்கள் கந்தர்வர்கள். அப்படி கந்தர்வர்களில் எந்த தத்துவத்தை லோகத்திலே சங்கீத தத்துவத்தை லோகத்துல பரப்பினாலோ அப்படி சங்கீதத்தில் சிறந்து விளங்குவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த குசலர் குசலவர் ரெண்டு பேருமே. அதே மாதிரி மூர்ச்சனாஸ்தான கோவிடம், நாம மூர்ச்சித்தே விழுந்துட்டாலும் சரி அவருடைய பாட்டை கேட்டா நம்ம எழுந்துருவோம். அப்படிப்பட்ட மூர்ச்சனாஸ்தான கோவிடம் இல்லையா, நாம நம்முடைய நிலைமை அத்தியந்த கீழே உள்ள சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கூட அவருடைய பாடல்களை கேட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தெம்பானது நமக்கு வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி சர்வலட்சண சம்பந்தம் மதுரஸ்வர பாஷம், சர்வலட்சண சம்பந்தம் ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கான். அதுவும் பரமாத்மாவோட குழந்தை எப்படி இருக்கும் கேட்கணுமா, பரமாத்மாவுக்கும் பிராட்டிக்கும் பிறந்த குழந்தைகள் எவ்வளவு அழகா இருப்பான். அப்படி சர்வலட்சண சம்பந்தம் பின்னாடி சொல்ல போறோம், நாம ராமன் சர்வலட்சண சம்பன்னாக அவதரித்தான்னு சொல்ல போறோம். அதே மாதிரி சர்வலட்சண சம்பன்னமாக அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் இருக்கான், சர்வலட்சண சம்பன்னம் மதுரஸ்வர வாசினம், அவ பேசினாலே இனிமையா இருக்கு இல்லையா. சில பேர் அழுதாலும் இனிமையா இருக்கும், சில பேர் பாட்டு பாடினாலும் கடோரமா கேட்க முடியாது அப்படின்னு ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆண்டாள் பிறந்த உடனே அழகாளம் குவா குவான் அழகாண்டா பெரியவா, குவா குவான் அழகாளம் குவான்னா எங்கேன்னு அர்த்தம், என்னுடைய பரபிரம்மம் எங்க எங்க அழகாகும் ஆண்டாள் பிறந்தவுடன் அது அழுதது சப்தஸ்வரமும் சேர்ந்து இருக்கிறா போல அவ அழறா, அவ அழறதே சப்தஸ்வரத்தோட கூடிய பாட்டு போல இருக்கு ஆண்டாள் பாட்டு. அதுதான் சொன்னா சில பேர் உக்காந்து கானலோலம் பண்ணா கூட கடோரமா இருக்கும் கேட்கவே முடியாது, சில பேர் அழந்த கூட அவ்வளவு கானமா இருக்கு. அப்படி மனித மதுரஸ்வர பாஷிகம் அவ்வளவு அழகாக சுரமான பாஷைகள்ல இனிமையான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியவர், பேசுறது ரொம்ப அழகான ஒரு கலை, எல்லாராலையும் பேச முடியாது இல்லையா. ஹனுமான் சொல்ற ஹனுமான பார்த்து ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ்ல கம்பன் ரொம்ப அழகா சொல்றான், யாருக்குள் இச்சொல்லி செல்வன்றான் கம்பன் ஹனுமான் பேசுறத பார்த்து. இந்த ரிக்வேதம் அறிந்தவர்கள், எதிர்வேதம் அறிந்தவர்கள், சாமவேதம் அறிந்தவர்கள், அதர்வண வேதம் அறிந்தவர்கள், இப்படி நான்கு வேதங்களையும் அறிந்தவர்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி பேச முடியாது என்றால் ஹனுமான பார்த்து ராமன், ஆனால்தான் கம்பன் சொல்லி செல்வன் அப்படின்னு சொன்னான். அப்படி மதுரஸ்வர பாஷினவ் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும். அதே மாதிரி இவர் அஸ்வினா இவர் ரூபினவ்னா, இந்த தேவர்கள்ல அஸ்வினி குமாரால் அப்படின்னு ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரும் தேவலோகத்து வைத்தியர்கள், அவள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருப்பான், டாக்டர் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. டாக்டர்னு போயிட்டு நான் பேஷண்ட் நான் டாக்டர் கிட்ட போறேன்னு வச்சுக்கோ, டாக்டரே கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடோரமா இருந்தாருன்னு வச்சுக்கிறேன், ஏதோ ஒரு படத்துல பாத்துக்கேன் சமீபத்துல தான் டிவியில பார்த்தேன், அவன் கருப்பா பயங்கரமா இருப்பான், இவன் பயங்கரமா கருப்பா இருக்கான் அப்படின்னு வித்தியாசம் சொல்றான் இல்லையா. அந்த மாதிரி டாக்டர் இருந்தாருன்னு வச்சுக்கிறேன் நமக்கு எல்லாம் கஷ்டமா போயிடும், டாக்டர்னா எப்படி இருந்தோம் பார்க்கறதுக்கு ரொம்ப செக்கச்சவே இருக்கும், அந்த மாதிரி இருந்தா நமக்கும் அவர்கிட்ட போறதுக்கு ஒரு இனிமையா இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி அஸ்வினாயுதம் ரூபினோ, அப்படி அஸ்வினி குமாரால் எவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கா இந்த குசலனும் குசலும் லவனும் அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப அவன் ரெண்டு பேரும் என்ன பண்றா, தௌது ராஜபுத்திரம் கார்த்தியேன இவம் ஆக்கியான உத்தமம், அந்த ராஜபுத்திரால் இருக்காளே குஷம் லவன் ரெண்டு பேரும் இந்த கிருஷ்ணம் ராமாயணம், இந்த ராமாயணம் முழுவதையும் உத்தமமான கிருஷ்ணம் ராமாயணத்தை வாசோபிதயமா சொல்றான், 24,000 ஸ்லோகங்களையும் அப்படியே ஒப்பிப்பான். ஒப்பிக்கிறவ ரொம்ப கஷ்டம், இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம், 24,000 ஸ்லோகங்களை ஒப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு பெரியவா இருந்திருக்கா நிறைய பேர். இப்ப சமீபத்துல அடியனுக்கு இந்த மாதிரி உபன்யாசம் பண்றத ஒப்பிக்கிறது புத்தகமே பார்க்காம சொல்லக்கூடியவர்னா ஒருத்தர் இருக்க டாமல் ராமகிருஷ்ணன் சுவாமின் ஒருத்தர் உபன்யாசம் எல்லாம் பண்ற டிவியில கூட வருவார் பார்த்துக்கலாம், நாராயணியம் இந்த பொதுகை டிவியில வருவார் டாமல் ராமகிருஷ்ணன், அவர் ரொம்பனா அப்படியே புத்தகமே பார்க்காம ராமாயணத்தை தன்னிச்சையா சொல்வார். அண்ணா சொல்லுவார் கிருஷ்ணபிரவி சுவாமிகள் புத்தகமே பார்க்காம சொல்லக்கூடியவர் இருக்கார், நான் பார்த்திருக்கேன் நேரடியாகவே சேமிச்சிருக்கேன், அந்த மாதிரி புத்தகம் இல்லாமல் ராமாயணம் சொல்லக்கூடியவர் பாக்கியம். அவள்லாம் வந்து கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்லாம் பெருமாளுடைய அவதாரமே, நாம வந்து அவளை விமர்சிக்கக்கூடிய ஒரு சக்தி அவர் நன்றாக சொல்கிறார் அவர் நன்றாக சொல்லல அப்படின்ற விமர்சிக்கக்கூடிய சக்தி நம கிடையாது, அவள்லாம் சாட்சாத் ராமனுடைய அவதாரமாவே இருக்கக்கூடியவர் அவள்லாம். அப்படி வாஜோவிதேயமா சொல்லக்கூடியவர்கள் குஷல் அவர்கள் அப்படி சொல்றார். சரி இவன் என்ன பண்றா, கையில ஒரு வீணையை எடுத்துக்கொண்டு இவர்கள் தெருவுல எங்கும் ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணிக்கொண்டு ஊர் ஊரா பாலிந்து வர, ஊர் ஊரா பாலிந்து வரும்பொழுது எப்படி கரெக்டா அயோத்தி மாநகரத்துக்கு உள்ள நுழையலாம். வழியேறி இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ரிஷிக்கும் ஆனந்தமா இருக்கு. அங்கங்க ரிஷிகள்லாம் இருக்கா, அந்த ரிஷிகள்லாம் பார்க்கிறா ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணிட்டு வரும்பொழுது அவெல்லாம் எந்த பெருமாளை மனதிற்குள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பெருமாளை பற்றி இவன்கள் இந்த ரெண்டு குழந்தையும் பாடிந்து வருது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அதனால என்ன பண்றா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசு கொடுத்துட்டே இருக்கா. ஒருத்தர் பாக்குறா இந்த ரிஷிகுமாரா இல்லையா, இவாள் வந்து ராஜபுத்திரால வேஷம் போட்டுட்டு வரல, இவாள்லாம் வந்து வால்மீகி ஆசிரமத்தில இருந்து வெளியில வந்தவா, இவா எப்படி இருக்கா, சாதாரண சன்னியாசி பால சன்னியாசிகள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வரக்கூடியவர்களா இருக்கா. அப்ப இவ ஜடாமுடி தெரிந்து கொண்டு இருக்கிறா. இந்த ரிஷி பத்திரிகள் என்ன பண்றா, அவளுக்கு ஜடாமுடி போட்டு விடா. அதே மாதிரி அவருக்கு சந்தியாவந்தனம் பண்றதுக்கு கமண்டல பாத்திரத்தை சில பேர் கொடுக்கிறார், சில பேர் அவருக்கு வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கிறார். இந்த மாதிரி குசல் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் பண்ண முடியுமோ அந்த உதவிகள் எல்லாத்தையும் பண்றா. கரெக்டா என்ன பண்றா, ரத்யாசு ராஜமார்கேஷு ததவிச வரதாஹ, ராஜ மார்க்கத்துல வந்துட்டா, ராஜ வீதியில வரா. தந்தை தெருவுன்னு சொல்றமே, அந்த மாதிரி தந்தை தெருவுல நடந்து வர ஆரம்பிச்சான். தந்தை தெருவில் நடந்து வரும்போது அந்த வீதி எப்படி இருக்கு பாருங்கோ, அந்த வீதியிலேயே வால்மீகி பகவான் சொல்றார், ஒரு நாள் ராமாயண பிரவச்சனம் பண்றார், வசிஷ்டர் தலைமை தாங்குறார், வசிஷ்டர் தலைமை தாங்குற ராமாயண பிரவச்சனத்தை பூர்த்தியா கேட்கிறார். அதே மாதிரி அந்த தெருவிலேயே இன்னொரு நாள் ராமாயண பிரவச்சனம் பண்றார், அன்னைக்கு விட்டுட்டு வரவே முடியாது, அண்ணாவை விட்டுட்டு கொஞ்சம் கூட நவரவே முடியாது, ஃபுல்லா பிஸி, 24/7 பிஸியா இருக்கக்கூடியவர் லட்சுமண சுவாமி. அவர் என்ன பண்றாரு, எனக்கு டைமே இல்ல, நான் வேணா வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க ராமாயணம் அந்த கதா காலட்சேபத்தை பண்ணட்டும், நான் அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன், நான் அங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தாங்குவதற்காக செல்லக்கூடிய லக்ஷ்மண சுவாமி அங்கேயே இருந்து பூர்த்தியாக ராமாயணத்தை கேட்டுட்டு வராரு. ஒரு நாள் பூர்த்தியா, அடுத்த நாள் பரதன் போறான், பரதன் ஒரு நாள் கேட்கிறான், சத்ருக்னன் போறான், சத்ருக்னன் ஒரு நாள் கேட்கிறான், கலந்து பாட்டு பாடிட்டே வரா, தபஸ்வாத்தியா பிரதிஷ்டாந்தம் பாடிட்டே வரா. இந்த பால்கனின்னு சொல்ற மூலியம் சம்ஸ்கிருதத்துல அது பலகனி அப்படின்னு சொல்லுவான், அதுதான் இங்கிலீஷ்ல வந்து பால்கனின்னு ஆயிடுச்சு இல்லையா, பலகனின்றது வாயில் நுழையில, அதனால என்ன பண்ணிட்டான், அப்படியே பால்கனின்னு வச்சு விட்டான். அது மாதிரி அந்த பலகனியில நின்று கொண்டு ஒரு நாள் சாயங்கால வேலை பெருமாள் அந்த பலகனின் ராமச்சந்திரமூர்த்தி நின்று கொண்டு இருக்கிறார். எங்கேயோ ஒரு கானம் கேட்கறது, அந்த கானம் கேட்கறத பார்த்தால் மத் விஷயமான கானமா இருக்கு, தன்னுடைய விஷயமான கானம், தன் விஷயமான கானத்தை யாரோ பாடிக்கொண்டு வரக்கூடியது கேட்கறது, இனிமையான சுரத்துல யாரோ பாடிந்து வரா, யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது பரதனை கூப்பிடுறார், பக்கத்துல பரதன் இருக்கான், பரதனை கூட்டு கேட்கிறார், யாரு ஏதோ பாட்டு பாடிட்டு வராளே, ஏதோ என் விஷயமான பாட்டா இருக்கே, என்னையும் சீதையும் சேர்த்து வைத்து பேசக்கூடிய பாடல் போன்று இருக்கிறது, அது என்ன விஷயம், யாரு யாருன்றது தெரிஞ்சுதான். ஆமாண்ணா நான் போய் பார்த்தேன், நான் ஒரு நாள் தலைமை தாங்கி அந்த உற்சவத்தை பூர்த்தியாக அனுபவித்து விட்டு வந்தேன், நன்னாவே தெரியும். ஒரு குழந்தைய பார்க்கும் பொழுது புஜபல பராக்கிரம், இரண்டு குழந்தைகளை பார்க்கும் பொழுதும் புஜபல பராக்கிரமத்தையும் அகண்ட மார்பு பறந்து விரிந்த தோள்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தால் அண்ணா உங்களை ஞாபகப்படுத்துற போலயே இருக்கு இல்லையா, அழகான கண்கள், அழகான புருவம், அழகான நெத்தி, சிவந்த திருமேனி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தால் அண்ணா அப்படியே பிராட்டியை ஞாபகப்படுத்துற போல இருக்கு. அப்போ ரெண்டு குழந்தைகளையும் 12 வருஷத்து அந்த குழந்தைகளுக்கு 12 வயசு தான் இருக்கும், ரெண்டு குழந்தைகளையும் பார்க்கும்போது 12 வருஷங்களுக்கு முன்னாடி பரத்வாஜ ஆசிரமத்துல கொண்டு போய் நாம விட்டுட்டு வந்தமே பிராட்டியை, நிறைமாற கர்ப்பிணியாக விட்டுட்டு வந்தமே அந்த பிராட்டிக்கு பிறந்த குழந்தைதான் போல இருக்கு இந்த ரெண்டு குழந்தையும். சன்னியாச திருக்கோலத்துல எழுந்துள்ள இருக்கிறார்கள், வீதியில பாட்டு பாடிக்கொண்டு வருகிறார்கள். சத்ருக்னன் சொல்லியிருக்கான், பிராட்டிக்கு குழந்தை பிறந்துடுத்து, அந்த ரெண்டு குழந்தை, ரெண்டு இரட்டை குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறந்தது சத்ருக்னன் சொன்னாலே அந்த குழந்தை தான் இந்த ரெண்டு குழந்தையோடு எனக்கு தோன்றது அப்படின்னு பரதன் ராமனிடத்துல தெரிவிக்கின்றான். அப்படி ராமாயணத்துல தெரிவிக்கும் போது ராமன் சொல்றார், யாருக்குமே லோகத்துல வரக்கூடிய வால்மீகி அழகா சொல்றார், அந்த சர்க்கத்தெல்லாம் வாசிக்கும் போது நம்மையும் அறியாமல் நம்ம கண்ட ஜலம் கொட்டும். வால்மீகி ராமன் சொல்றார், லோகத்துல யாருக்காவது நடக்குமா இல்லையா, தகப்பனார் லோகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி இல்லையா, குழந்தைகள் ரெண்டு பேரும் தெருவுல பாட்டு பாடி திரிந்து கொண்டிருக்க கூடிய அடுத்த வேலை சாப்பாட்டை எதிர்பார்த்து யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டார்களா, நாம் பாட்டு பாடிக்கொண்டு சொல்கிறோமே ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு லோகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்க கூடிய குழந்தைகள், இது எங்கேயாவது நடக்குமா? தகப்பனார் சக்கரவர்த்தி குழந்தைகள் சாதாரண ஒன்றுமில்லாத தெருவில் தெரியக்கூடிய குழந்தைகள் இருக்கு, இது எங்கேயாவது நடக்குமா? என் விஷய கதையை தவிர வேற யாருக்கும் இது மாதிரி நடக்காது. அந்த ஆமா யாருக்குமே நடக்காது, உண்மையிலேயே யாருக்கும் நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த லோகத்தில் இருக்கிறவர்கள் யாருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வராது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ராஜா ராமன். ராமனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்கே அப்படின்னா அவனுக்கு ராஜா யாருமே இல்லை, அவன் தான் எல்லாருக்கும் ராஜா. அதனால அவன் ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கின்றபடினால் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எந்த கஷ்டமும் வரல. ஆனால் இவனுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, அவன் வந்து ராஜா அவனுக்கு அறிவுரை சொல்வதற்கோ அவனை பார்த்துக் கொள்வதற்கோ ராஜா யாரும் இல்ல, பிராட்டி எங்கேயோ இருக்கான், அதனால அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். அண்ணா அந்த கதையை நீங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்னு பரதன் சொல்றான். அதுக்கு சொல்றான் ராமன் சொல்றான், நைமிஷாரண்யத்துல நாம அஸ்வமேத யாகம் பண்றதா இருக்குமே, அந்த அஸ்வமேத யாகம் பண்ற சமயத்துல மத்தியான வேலையில ஃப்ரீ டைம் இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு யாகம் எல்லாம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா மத்தியான சமயத்துல ஃப்ரீயா இருக்கும். அந்த மாதிரி மத்தியான சமயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உபன்யாசங்கள்லாம் வச்சு அந்த சமயங்கள்ல காத்தாழ்ந்த யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடக்கும். மத்தியான சமயத்துல உபன்யாசங்கள் இருக்கும், ராத்திரி சமயத்துல பஜனைகள்லாம் இருக்கும். இப்படி பூர்த்தியாகவே காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி மத்தியான வேலையில நாம ஃப்ரீயா இருப்போம். அந்த சமயத்துல விசிராந்தி எடுத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் ராமாயண பிரவச்சனத்தை வைத்துக் கொள்ளலாம் சொல்லுவோம் சொல்றார் ராமன் பரதனிடத்தில். பரதனும் அதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டான். நைமிஷாரண்யத்துல அஸ்வமேதையாக ஆரம்பிக்கிறது இந்த குழந்தைகள் சொல்ல ஆரம்பிக்கிறான், ராமாயணத்தை ஆரம்பிக்கிறான். போறது போறது போயிட்டே இருக்கு. முதல்ல வால்மீகி சொல்றார் புபூஷயா சக்த மனாபபூவக அப்படின்னு, புபூஷயா சக்த மனாபபூவ, அதாவது கதை கேட்கிறவாள் கதையினுடைய சுவாரஸ்யத்துல என்ன பண்ணுவா, கொஞ்சம் கொஞ்சமா தன் இருப்பிடம் எதுன்னு தெரியாம போயிடுவோம். சுவாரஸ்யம் இல்லையா? முதல்ல சாஞ்சின்னு உட்காந்துருப்போம், டிவி பார்க்கும்போது கூட நமக்கு தெரியும் பாத்துல ஹீட்டர் இருக்கு, ஹீட்டர்ல சாஞ்சின்னு உட்காந்துருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டோரி கொஞ்சம் த்ரில்லா இருந்தா என்ன ஆயிடும், நமக்கு எதாவது கொஞ்சமா மெதுவா எழுந்து உட்காருவோம், உற்று கவனிப்போம், மெதுவா எழுந்து உட்காருவோம், கொஞ்சம் சேர் நுனியில வந்துருவோம். திகில் படம்னா என்ன, சேர் நுனியில அடுத்து என்ன ஆக போகிறதோ அப்படின்னு குறுக்க யாராவது வந்தா வச்சுக்கோ அவனை திட்டவும் ஆரம்பிச்சோம், சி தள்ளி போயும் டிவிக்கு முன்னாடி வந்து நிக்காதே இல்லையா. அதுவும் எங்க நம்ம ஆத்திர என்ன பண்ணுவார், இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன் வந்தா சின்ன வயசுல, இப்ப இல்ல சின்ன வயசுல எங்க அப்பா டிவி ஆஃப் பண்ணிடுவார். அதாவது ஒரு ஓவர்ல 15 ரன் அடிக்கணும் அப்படின்லாம் இருக்கும், அப்பெல்லாம் என்ன பண்ணிடுவார், டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். ஏன் அப்படின்னா அதெல்லாம் பார்க்க கூடாது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மனசு மாறி போயிடும். சப்போஸ் இந்தியா தோத்துருச்சுன்னா அதே இந்த நிலைமையில இருக்கும். இப்ப இல்ல, இப்ப இந்தியா தோக்குறதெல்லாம் பத்தி யாரும் கவலை எல்லாம் படுறது இல்ல. இப்ப என்னோட சின்ன வயசு, அதாவது எனக்கு 20 வயசு இருக்கும்போது, இப்ப 40 வயசு என்னோட 20 வயசு நான் சொல்றேன், 20-18 வயசுல நான் பிளஸ் டூ படிக்கும் போது இந்தியா தோத்துருச்சுன்னா நமக்கு ஒரு 3-4 நாள் கஷ்டமா இருக்கும், அதே எண்ணமா இருக்கும். டெண்டல்கர் அவுட் ஆயிட்டா டிவி ஆஃப் பண்ணிட்டே எழுந்து போயிடுற நிலைமையில தான் நான் வந்தோம். இன்னைக்கு அப்படியா, டெண்டல்கர் ஆங்க யாரானாலும் சரி, விராட் கோலி ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, அவன் பாட்டு டிவியும் பாக்கலாம், உட்காந்துட்டு போனையும் நோண்டான். டே அந்த டிவி ஆஃப் பண்ணி கிரிக்கெட் பா அவன் அவுட் ஆயிட்டான், அவுட் ஆயிட்டா போட்டோம் என்ன இருக்கு பரவாயில்ல, நம்ம இந்த கேம் கண்டினியூ பண்ணுவோம், இங்க உட்காந்து போனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஆகி போச்சு லோகம், எதுலையுமே பற்று அப்படின்றது இல்லாம போயிடு. எங்களுக்கு படிப்புல பற்று இருந்ததோ இல்லையோ தெரியல, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல நிறையவே பற்று இருந்து தைரியமா சொல்ல முடியும். எங்களால எங்க ஜென்ரேஷன்ல இருந்த வரைக்கும் தைரியமா சொல்லுவோம், தெருவுல போய் விளையாடணும், ஒரு லீவுன்னு விட்டுட்டா காத்தால 9 மணி டிபன் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன்னா காஞ்சிபுரத்துல சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை 5:30-6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், கருப்பாய் வருவேன். ஏற்கனவே நம்ம வந்து கலர் பிரமாதமா இருக்குமா, அதுல கருப்பாய் ஆத்துக்கு வருவேன். அப்போ எங்க அப்பா அம்மாவும் திட்டுவா பாருங்க, அவ்வளவு திட்டுவா. இன்னைக்கு நான் என் பையனை தெருவுல போய் விளையாட தயவு செய்ய சொல்றேன், போன வைய வேண்டாமே இல்லையா. நன்னா சொல் எங்கேயாவது யாராவது கல்லாங்க ஆட மாட்டாளா, யாராவது சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு ஐஸ் பாயிண்ட் ஒண்ணு விளையாடுவோம். இந்த ஒரு விசேஷம்னு வச்சுக்கங்களேன், தெருவுல ஒரு 10-20 பசங்க இருப்பான், இந்த 10-20 பசங்களும் சேர்ந்து விளையாடுவோம். அதெல்லாம் இன்னைக்கு எங்க பசங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்பா இங்க இருக்கு, பக்கத்தா அங்க இருக்கு, எதிரா அங்க இருக்கு, எதிராத்த ரெண்டு குழந்தைங்க, இப்போ நிஜமாவே மதுராந்துக்கு அப்படிதான், எதிராத்த ரெண்டு குழந்தைங்க அவா வாசல்ல உட்காந்துக்கிறா போனை வச்சு கேம் ஆடுறா, பக்கத்தாத்த ரெண்டு குழந்தைங்க அதுங்க வாசல்ல உட்காந்துக்கிறது கேம் வச்சு ஆடிட்டு இருக்கு. நம்ம வந்து ரெண்டு பேரும் நேற்று வந்தா பாத்துருப்பீங்க, அவ ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா கேம் வச்சு ஆடிட்டு இருக்கா. அவ அப்பாவும் நானும் வாசல் நின்று பேசிட்டு இருக்கோம், ரெண்டு அப்பாவும் வாசல் நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு கூட தெருவில் வரதில்ல பசங்க, அந்த அளவுக்கு கூட பசங்க வெளில வரதில்ல. டாக்டர்லாம் அந்த காலத்துல நான் போய் டாக்டரை பார்க்கிற சின்ன வயசுல காலத்துல பசங்களை வெளியில கொஞ்சம் விளையாட விடாம பாத்துக்கோங்க, அதாவது மண்ணில கை வைக்க விடாதீங்க, பங்கஸ் வந்துடும், இந்த நகத்துலாம் அழுக்கு சேர்ந்துடும், இப்படி சொல்றதா நான் பார்த்திருக்கேன். இப்ப டாக்டர் எங்க டாக்டரே சொல்றாரு, ஃபேமிலி டாக்டர், பசங்களை ஒன்றும் பிரச்சனை இல்ல, மொட்டை மாடிக்காக கூட்டிட்டு போய் விளையாட விடுங்கோ, இல்லையா அவளை ஃப்ரீயா விளையாட விடுங்கோ, பக்கத்துல ஏதாவது பார்க் இருந்தா கூட்டிட்டு போங்க, அங்க விளையாட விடுங்கோ அப்படின்றா. அந்த அளவுக்கு ஆகி போச்சு இன்றைய ஜென்ரேஷன் அப்படின்றது. அப்போ கதை கேட்கறது அப்படின்றது எங்க விட்டோம், புபூஷையா சக்த மனாபபு. ராமன் கதை கேட்க ஆரம்பிக்கிறார், வசிஷ்டர் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கார், எல்லாரும் சேர்ந்து கதை கேட்கிறான். கதை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது சிம்மாசனத்துல பார்க்கிறார் ராமனை காணும், பார்த்தா எங்க இருக்கா, இந்த குழந்தைகள் இந்த வீணையை வச்சுட்டு கீழே ஆசனம் போட்டு பாடிட்டு இருக்கா பாருங்க. அந்த இடத்துல ஜனங்களோட ஜனங்களா வந்து உட்கார்ந்துட்டானா ராமன். தன்னுடைய கதைதான், தான் கதையை கேட்டு தானே கேட்கிறான் இல்லையா. இதிகாசம்னா அதான் அர்த்தம், இதிகாசத்துடைய அர்த்தம் யாரு அந்த இதிகாச ஹீரோவோ அந்த கதையினுடைய நாயகனே அந்த கதையை கேட்டால் ஏவம் ஆசீட் ஏவம் ஆசீட், இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்தது அப்படின்றது எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையா, தானே சர்டிபிகேட் கொடுக்கணும், இதுல எதுவுமே போய் கிடையாது இல்லையா. அதாவது நம்முடைய பயோகிராபிய ஆட்டோ பயோகிராபிய இன்னொருத்தர் எழுதி காட்டுறார், இன்னொருத்தர் எழுதி கொடுக்கிறார் மொத்தத்தையும். அப்ப அதை இவன் சர்டிபை பண்றான், நைமித்தாரண்யத்துல உட்கார்ந்து இவன் ஓகே பண்றான் அந்த மொத்தத்தையும். அதனால அப்படி வந்து கதை கேட்கலாம் புபூஷியா சக்த மனாபபூவே அப்படின்னு. என்ன கதை ஆரம்பிக்கிறதுனா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான், இக்ஷ்வாகுனாம் இயம் பூமி அப்படின்னா, இக்ஷ்வாகுனாம் இயம் பூமி. இது எங்க சொல்றார், வாலி மோட்சத்துல சொல்றாரு, நம்ம நாலா நாள் பார்க்க போறோம் அந்த வாலி மோட்சம், அந்த வாலி மோட்சத்துல சொல்றாரு, ஏ வாலி எனக்கு அதாவது நீ நாட்டை சேர்ந்தவன் நான் வந்து காட்டை சேர்ந்தவன்லாம் சொல்றியே அது கிடையாது, இக்ஷ்வாகுனாம் இயம் பூமி பூமி, இந்த இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பூமியை ஆள முடியும், இது ஒரு குண்டூசி இடம் கூட அடுத்தவனுக்கு சொந்தம் கிடையாது, இது எல்லாமே எங்களுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி ரெண்டு ராஜ்யம் இருக்கு, நல்லா பாருங்க, கோசலா தேசம்னு ஒரு தேசம், அயோத்தியா தேசம்னு ஒரு தேசம். இந்த தசரதர் ரொம்ப சாமர்த்தியம் இல்லையா, கோசலா தேவி ரொம்ப ரொம்ப வசதி வாய்ந்த ஒரு பெண், அவளை கல்யாணம் அந்த காலத்திலேயே வரதட்சணையா நாட்டையே எழுதி வாங்கிட்டான், இந்த அளவு யாருமே இல்ல, அந்த அளவு யாருக்கும் தோணல இல்லையா, வரதட்சணை நாட்டையே எழுதி வாங்கிட்டான், கோசலா தேசத்தையே தன் பக்கத்துல சேர்த்துட்டான். அயோத்தியும் கோசலா தேசமும் இரண்டும் சேர்ந்தது அயோத்தியா தேசம், இப்ப தசரதன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அயோத்தியா தேசம். அதனால கோசலா தேச கோசலா தேசம்னு ஒரு தேசம், கோசலா நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகானே நிமித்த தரையூத்தீரே அப்படின்னு, சரையு நதிக்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தேசம், ரொம்ப அழகான தேசம். இன்னைக்கு கூட நீங்க அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்முடைய மனசு அவ்வளவு லயிச்சு போடும். நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், தமிழ்நாடு ரொம்ப அழகுதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு ரொம்ப அழகுதான், நாம ஏதாவது சொன்னா வெளியில போகவே முடியாது, கஷ்டமாக அப்புறம். அதனால தமிழ்நாடு ரொம்ப அழகுதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்க மேல போக போக பாத்தீங்கன்னு வச்சுக்கிட்டு ரொம்ப நம்முடைய அந்த பக்தி சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்கோ, அது இங்க இருக்கிறத காட்டுல அங்க நிறையவே இருக்கும். அந்த சரையு நதிக்கரையில போய் நீங்க இருக்கணும், அந்த சரையு நதிக்கரையில ஒரு நாள் நீங்க நம்ம அயோத்தியான்னு சொல்றோமே அந்த அயோத்தியில போய் ஒரு நாள் தங்கி பார்க்கணும், அந்த சரையு நதிக்கரையில திரும்பி வரவே மனசு வராது. நம்ம இந்த திருப்பதிக்கே நம்ம அவ்வளவு ஆச்சரியமா பார்க்கிறோம் இல்லையா, யாருக்காவது தோன்றதா திருப்பதிக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு, எத்தனை வாட்டி வேணாலும் போயிட்டே தானே இருக்கோம், ஓட்டியில யாராவது தரிசனம் வா கூட்டானா உடனே கிளம்பிடுறேன், எந்த வேலையா இருந்தாலும் சரின்றேன், எப்படியா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, லீவே தரமாட்டேன் அப்படின்னு என் காலேஜ்ல எனக்கு சொன்னு வச்சுக்கலாம், அடுத்த நிமிஷம் வேலையே வாடான்னு சொல்லிட்டு போறது கூட ரெடி, நான் திருப்பதிக்கு போனோம்னா அவ்வளவு ஆசை எனக்கு. திருப்பதிக்கே அவ்வளவு சொல்றமே, மேல போக போக தேசம் அவ்வளவு அழகா இருக்கும், ஏன்னா ராமன் வாழ்ந்த பூமி அதெல்லாம், இக்ஷ்வாகுனாம் இயம் பூமி. பெரும்பாலும் அதுவும் சொல்றமே அந்த மதுரா அந்த விருந்தாவன் இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி வரத்துக்கே நமக்கு மனசே வராது, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அந்த தேசத்து பசுக்களை பார்த்தாலே நமக்கு மனசு வராது, அவ்வளவு அழகா இருக்கும் பசுக்களே. அது மாதிரி கோசலோ நாம முதிதா ஸ்பீட்டோ ஜனபதோ மகால் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே புத்திசாலிகளா இருக்காங்க. எல்லாருமே அங்க கம்பன் சொல்றா கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்லாததால் கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்லாமையால் அந்த இடத்துல குற்றம் ஒரு எந்த விதமான கூற்றம் இல்லை. ஏன்னா ஒரு குற்றம்ன்றதே கிடையவே இல்லை. சீற்றம் இல்லை சீற்றம்ன்றதே இல்லை. யாருமே கோபம்ன்றதே வராது. கோபம் எப்படி வரும்? ஒரு தடத்துல இருக்கிறது இன்னொரு தடத்துல இல்லைன்னா அவனை பார்த்து பொறாமையினாலும் கோபம் வரும். இல்ல தன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இல்லாததுனால கோபம் வரும். இல்லைன்னா கோபம் எப்படி வரும்? அங்க அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே சமிருத்தியா இருக்கு. கம்பன் வால்மீகி ராமாயணத்துல கோசலா தேசத்திற்கு ஒரு ஸ்லோகம், அயோத்தியா தேசத்திற்கு ஒரு ஸ்லோகம்னு பண்ணியிருக்கான் வால்மீகி ராமாயணம். கம்பன் ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம்னு தனியா ஒரு படலமே பண்ணிட்டார் நினைச்சு அவ்வளவு அழகா பண்ணியிருக்கார் கம்பன். அந்த அளவுக்கு கூற்றம் சீற்றம் இல்லை இவன். தம் சிந்தையின் செம்மையால் யாரை பார்த்தும் யாருக்கும் கோபம் வரல. அவர்களுடைய சிந்தனை இருப்பார்க்கோ அது ஒருத்தரையும் ஒருத்தர் அழிக்கணும்ன்ற சிந்தனை எல்லாம் வரவே இல்லை. இல்லையா தசரதன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தசரதனுடைய ஆட்சி அப்படி இருக்கு. அயோத்தியா நாம நகரி, அயோத்தியா நாம நகரி, அந்த நகரம் இருக்கே அப்படியே ஏற்பட்ட நகரம். அது யாரால நிர்மாணிக்கப்பட்டதுனா மனுனோ மனுனா மானவேந்திரன், மனுனா மானவேந்திரன். அவ குலத்துல மனுன்னு ஒருத்தர் இருந்தார். காளிதாசன் சொல்றான் வைவ சொதவ மனோர் நாம மானனியோ மனுஷினாம். காளிதாசன் ரகுவம்சத்து சொல்றான் வைவஸ்வதா மனுஹு அப்படின்னு முதல் முதல் ஒருத்தர். அதுல இருந்து வரிசையா வர இல்லையா, திலீபன் வந்தான், ரகு வந்தான், அஜன் வந்தான், தசரதன் வந்தான், ராமன் வந்தான், அவாளுக்கு நடுவிலேயே சகரபுத்திரால் சகரன்னு ஒரு சக்கரவர்த்தி வந்தான், பகீரதன் ஒரு வந்தான், சிபி சக்கரவர்த்தி வந்தார். இப்படி அவர்களே நிறைய பேர் வந்திருக்கான். அந்த மாதிரி பெரிய ஊர் அது. ஆனால்தான் மனுனா மனுவே பெரிய வம்சம் அது. ஆனால்தான் மனுனா மானவேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம், அவளே ஸ்வயமா நிர்மாணிக்கப்பட்டது. சாதாரணமா இல்லை மற்றவர்கள், அவர்கள் அவர்களுடைய தபோ பலத்தினால. அவள்லாம் சாதாரணமானவ கிடையாது. காளிதாசன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறான், சோகமா ஜென்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மனாம், பிறந்ததிலிருந்தே சுத்தமானவர்கள் ரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள். ரகுவம்சம்னா ராமனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், பிறந்தது முதலே சுத்தமானவர்கள். ஆபலோதே கர்மனா, ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு பாதியில நிறுத்தக்கூடியவா கிடையாது. அவள்லாம் பலன் கிடைக்கிற வரைக்கும் போராடக்கூடியவர்களா இருப்பார். முதல் சர்க்கத்துல அஞ்சாவது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு ஒன்பதாவது சர்க்க வரைக்கும் ஸ்லோகம் வரைக்கும் அவருடைய பெருமையை எடுத்து சொல்றான் காளிதாசன். எப்பேற்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் யாபுரா நிர்மிதா ஸ்வயம், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால். வன்மைன்றது கிடையவே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா வறுமைன்றது கிடையவே இல்லை. திண்மை இல்லை ஓர் செருளையின்மையால், திண்மைன்றது கிடையவே கிடையாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாடு அயோத்தியா அப்படின்ற நாடு. அங்க 60,000 ஆண்டுகளாக தசரதன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். 60,000 ஆண்டு மகளாக மக்களுக்கு எந்த விதமான குறையுமே இல்லை. தேசம் மிகவும் சுபிட்சமா இருக்கு, யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனால் யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இருக்கிறா, ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் கஷ்டம் இருக்கு. எந்த குடும்பத்தினரும் கஷ்டப்படாமல் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு குடும்பத்தினர் மட்டும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா புத்திரபாக்கியம் என்பது அவர்களுக்கு கிடையவே கிடையாது. புத்திரபாக்கியம் இல்லாதபடினால அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால என்ன சொல்றான், மம லாலப்பிய மானசிய, மம லாலப்பிய மானசிய இல்லையா, ரெண்டு அர்த்தம் வச்சுக்கணும். கிடந்த நான் இப்பொழுது தாளாட்டுவதற்காக ஒரு குழந்தை இப்ப இல்ல, எனக்கு வயதான பிறகு என்னை தாளாட்டுவதற்காக ஒரு குழந்தை இல்ல. ரெண்டு அர்த்தம் வச்சுக்கணும். மம லாலப்பியமான சேன்ற இடத்துல எனக்கு இப்ப 60,000 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, 60,000 ஆண்டுகள் ஆட்சி பண்றான். நம்ம வெறும சொல்லலாம் சுவாமி 60,000 ஆட்சி பண்ண முடியுமா? ஒரு மனிதன் 60,000 உயிரோடு இருக்க முடியுமா? ஏன் நம்ம கண்ணுக்கு எதிரே 120 இருந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு கூட போன ஒரு 10 முன்னாடி கூட 125 வயசுல ஒரு யோகாபியாசத்துல சிறந்தவராக இருக்கக்கூடியவர் அவார்டு வாங்கினாரு. நம்ம பார்த்தோமே எவ்வளவு பாருமோ, எத்தனை வாட்டி ஊந்து ஊந்து சேர்க்கிறார் இல்லையா? ஒரு நாளைக்கு சாஸ்திரம் சொல்றது 36 முறை, யோக சாஸ்திரம் சொல்றது ஒரு ஒரு மனிதனும் 36 முறை காலையிலிருந்து விழுந்து சேர்க்கணும் சாயங்காலம் வரைக்கும். சாயங்காலம் அதாவது 6:30 மேல செய்யக்கூடாது, ஆறரை மணி வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்ற வரைக்கும் வச்சுங்களேன், 36 முறை சேவிக்கணும். அதாவது 9 × 4 9 முறை சேவிக்கணும். அது 9 × 4 36, ஒரு முறை சேவிக்கும் போது 4 வாட்டி சேவிக்கணும். தண்டவத்து பிரணமே, அப்படியே ஒரு குச்சி அப்படி தாச்சு விட்டா எப்படி கீழே விழுமோ அந்த மாதிரி சேவிக்கணும். நீட்டியா நீட்டி நிலமா வணங்கணும்னு சொல்லுது. அது மாதிரி வணங்கினா எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அவரை பாருங்க, 125 வயசுக்கு சர்வ சாதாரணமா இருந்தார். எவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சு ஒரு 10-15 நாள் முன்னாடி இன்டர்நெட்ல. அந்த மாதிரி 60 சாதாரணமா நம்ம கண்ணுக்கு தெரியும். நான் ஒருத்தரை சேவிச்சிருக்கேன். ஹைதராபாத்ல உபன்யாசத்துக்கு போயிருக்கிறப்போ என்னை கூட்டு போனா, ஹைதராபாத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர், அங்க ஒரு ஒரு பெருமாள் இருக்காரு பாலாஜி. அதாவது அவருக்கு பேர் என்னன்னா அந்த பீதா பாலாஜி அப்படின்னு பேர். அந்த ஊர் பேர் மறந்து போச்சு, ஏதோ சீல் ஆரம்பிக்கும். அந்த ஊர்ல வீசா பாலாஜினே பேர். எப்படின்னா வீசாக்கு அப்ளை பண்றவாள் அந்த பெருமாளை சுத்துவார் வெங்கடேஸ்வர சுவாமிய. அதாவது 54 முறை வீசா கிடைக்கணும்னு 54 முறை, வீசா கிடைச்சுடுச்சுன்னா 54 முறை. சப்போஸ் வீசா கிடைக்கலன்னா அந்த 54 முறை கிடையாது போட்டுருக்கு, அது அப்படியே உற்றுவா போடுறது. வீசா கிடைக்கணும்னு 54 முறை எல்லாம் இந்த கையில வாசல்ல வில்வே இலைய 108 பேக்கெட் போட்டு வித்துருந்தான். எதுக்கு கேட்டேன், நான் சும்மா இருக்கிறதே கிடையாது, எங்க போனாலும் வம்பு இருக்கிறதே வேற. அது எதுக்கு அந்த வில்வேல பேக்கெட்ல போட்டுருங்க? இல்ல சுவாமி, இது உள்ள போறவாள்லாம் வந்து கணக்கு ஒண்ணுமோ இல்லையோ, கணக்கு பண்ணி 54 வாட்டி சுத்துவா, அந்த 54 கணக்கு வரத்துக்காக வில்வேலைய நாங்க பேக்கெட் பண்ணி வைக்கிறோம், இது ஒரு பேக்கெட் 10 ரூபாய். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வில்வேலைய பேக்கெட் பண்ணி எடுத்துனோன்ட்டான். எடுத்துன்னு வந்து அது 10 ரூபாய். எப்போ நான் சொன்னது 2014 10 ரூபாய்க்கு. எப்படியும் கொரோனா ஆயிடுச்சு, பெட்ரோலே 109 ரூபா ஆயிடுச்சு இல்லையா, அதனால கொரோனான்ற பேர்ல அந்த வில்வேலையும் 25 ரூபா ஆயிட்டுருக்கும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேக்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்து விற்கிறான். அதை எல்லாரும் எடுத்துட்டு போறான். அங்க ஒரு அர்ச்சகருடைய தகப்பனார், அவரை போய் பார்த்தா அவருக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டா, நல்லா சேர்ல வாசல்ல கயத்து கட்டு, ஹைதராபாத்ல அவர் கட்டுல போட்டு உட்காந்துருந்தாரு. அவர் சாதாரணமா என் கூட பேசினார். பேசும்போது இவர் தான் உபன்யாசத்துக்கு வந்திருக்காரு, எல்லாம் பேசினார். அவரை பார்க்கும்போது அவ்வளவு வயசுலாம் தெரியவே இல்லை. அவருக்கு என்ன ஒரு 80 வயசு இருக்கும்னு நினைச்சோம். உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து 113 வயசு அப்படின்னு. அவ்வளவுதான், அந்த நிமிஷமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 113 வயசுல சர்வ சாதாரணமா இருக்கார் அந்த சுவாமி. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே அப்படி இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா, எப்பயோ இருந்த மகான்கள் எப்படிலாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அதனால 60,000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாங்க. அப்போ மமல் 60,000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணவருக்கு மமல் ஆலப்பியமான புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம், புத்திரன் இல்ல எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கு, நாஸ்தி சுகம், சுகம்ன்றது இல்லவே இல்லை. ஏன்னா புத்திரன் இல்லாத வழியினால அதுக்கு என்ன பண்ண போறோம்? ததர்த்தம் ஹயமேதேன, நான் அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? யக்ஷாமி இதி மதிர்மம, நான் அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு இருக்கேன், நீ என்ன பண்ற, நீங்க என்ன சொல்றீங்கோ அப்படின்னு ஒரு சபையை கூட்டி சொல்ற. அப்ப சபையில இருக்கக்கூடிய வசிஷ்டர் ஜாபாலி முதலான முனிவர்கள்லாம் சொல்ற, அஸ்வமேத யாகம் பண்ணணும், அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணாதான் குழந்தையானது பிறக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அஸ்வமேத யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் ஏன் ரெண்டு பண்ணணும்? அஸ்வமேத யாகம்ன்றது எல்லா தப்புக்கும் பிராயசித்தம் இல்லையா? ஏன் பெரியவாள் அஸ்வமேத யாகம் பண்றாங்கன்னா, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது பிராயசித்தமாயிடும். எந்த தவறுகள் செய்திருந்தாலும் லோகத்தில் அந்த தவறுகளிலிருந்து பிராயசித்தம்னா அஸ்வமேத யாகம் சுலபமான ஒரு வழி. அந்த காலத்தில் இப்பெல்லாம் அஸ்வமேத யாகம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணா புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொன்னான். சரி, புத்திரகாமேட்டி யாகத்துக்கும் அஸ்வமேத யாகத்துக்கும் எல்லாரும் தயாராகுங்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப எல்லாரும் போன பிறகு அவருடைய மந்திரியா இருக்கக்கூடிய, அதாவது பால்யத்திலிருந்து சிநேகிதர், மந்திரியாகவும் இருக்கக்கூடியவர் சுமந்திரர் வந்து என்ன சொல்றார், சில விஷயங்களை எடுத்து சொல்றார். சுவாமி, என்னிடத்துல பூர்வம் சனத்குமாரர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார், அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். சனத்குமாரர் என்னிடத்துல, சனத்குமாரோ பகவான் பூர்வம் கசித்தவான் கதாம், பூர்வம் கசித்தவான் எனக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லியிருக்கார், அந்த கதையை நான் சொல்றேன். என்ன கதை அப்படின்னு கேட்கறீங்களா? அதுல வந்து முன்னொரு காலத்துல ரிஷ்யசிருங்கர் அப்படின்னு ஒருத்தர், அந்த ரிஷ்யசிருங்கரை ரோமபாதர் அப்படின்ற ஒரு ராஜா தம்முடைய நாட்டுல சுபிக்ஷமே இல்லாத காரணத்தினால, மழையே பொழியாத காரணத்தினால ரிஷ்யசிருங்கரை அழைத்து வந்து மழை பொழியும்படி செய்தான் அப்படின்னு சொன்னார். பரிசுத்தர் யாரு நமக்கெல்லாம் தெரியணும் இல்லையா? பரிசுத்தர் கஷ்யபர் அப்படின்னு ஒரு முனிவர், அந்த கஷ்யபருக்கு விபண்டகர் அப்படின்னு ஒரு பையன், அந்த விபண்டகருக்கு பையன் ரிஷ்யசங்கர். எல்லாரையும் போல வளர்க்கல, அந்த அப்பா கொஞ்சம் ஏடாகுடமானவர். நம்ம அப்பா தான் அப்படி இல்லை, நல்லவேளை நாமெல்லாம் தப்பிச்சிடும். அந்த அப்பா ரொம்ப மோசமானவர், ஆரம்பத்திலிருந்து பெண் வாசனையே படாம வளர்த்துட்டார், யாரையுமே பார்க்கவே கூடாது, அதாவது ஒரு காட்டுல நடுவுல கொண்டு போய் வச்சுட்டார். சுத்தி பெண்கள்ன்றவாளே கிடையவே கிடையாது. அவன் பெண்கள் ரிஷ்யசங்கருக்கு பெண்கள்லாம் எப்படி இருப்பானே தெரியவே தெரியாது, அந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டோம். அப்ப அந்த மாதிரி கொண்டு போய் வைக்கும்போது இந்த வெளி உலகமே தெரியாமல் இருக்கும்படியாக செய்து விட்டார் விபண்டகர் ரிஷ்யசங்கர். சரி, எப்படி இந்த ரோமபாதர் நாட்டில் சுபிக்ஷமே இல்லை, இந்த ரோமபாதர் யாரு அப்படின்னு பார்த்தால் தசரதனுடைய பால்ய சிநேகிதன். அவனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, இது ராமாயணத்தில் இல்லை மற்ற இடங்கள்ல இருக்கு, ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அதனால தசரதன் தன்னுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய சாந்தாங்கிற பெண்ணை அவனுக்கு தத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்றான். அது எந்த குழந்தைக்கு பிறந்த, எந்த மனைவிக்கு பிறந்ததுலாம் தெரியல. தசரதனுக்கு ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல மூன்று மனைவிகள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புராணங்கள்ல பாத்தீங்கன்னா, பிரம்மாண்ட புராணத்துல 350 மனைவிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த மனைவிக்கு யார் பிறந்தார்லாம் தெரியவே இல்லை, எங்க பிறந்தார் அப்படின்னு தெரியல. இது மட்டும் இருக்கு, ரோமபாதருக்கு சாந்தாங்கிற மனைவியும் பெண்ணை அவன் தத்து குடிச்சிட்டான். ஒரு ரிஷ்யசங்கர், அதாவது ரோமபாதர் பார்க்க நாட்டுல சுபிக்ஷமே இல்லை, எங்க பார்த்தாலும் வறுமை, எப்படியாவது ரிஷ்யசங்கரை வரவழைக்கணும். சேவர்கள் எல்லாம் கொண்டு போய் சேனையெல்லாம் அனுப்பி பார்க்கறா, அவங்க அப்பா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்ப ரிஷ்யசங்கர் தபம் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இவர் என்ன பண்றார், 5 கன்னிகைகளை அனுப்புறார் ரோமபாதர். கன்னிகைகளை அனுப்பின உடனே அவ எதிர ரிஷ்யசங்கர் எங்கே தபஸ் செய்து கொண்டிருக்கிறாரோ அங்க மற்றவர்கள் கண்ணில் படாமல் இந்த 5 கன்னிகைகளும் ரிஷ்யசங்கரை வசப்படுத்துறார். வசப்படுத்தி என்ன பண்றா, தன்னோட சேர்த்து அழைத்து வரக்கூடிய பார்க்கிறார். அவரை பார்க்கிறா, புரிதா பெண்களை பார்த்த உடனே கூடவே கிளம்பி வந்துடுறார். கிளம்பி ரோமபாதருடைய நாட்டுக்கு வந்துடுறார். அவர் காலடி எடுத்து வைத்த உடனேவே மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்கும் இல்லையா, இவரை இனிமே விடக்கூடாது அப்படின்றதுக்காக ரிஷ்யசங்கர் என்ன பண்றா, தன்னுடைய பெண்ணான சாந்தாவை கொடுத்து தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக்கி அங்கேயே வச்சுட்டான் ரோமபாதர். விபண்டகர் தேடி வரார், ரிஷ்யசங்கரை காணமேன்னு தேடிட்டே இருக்கார். ஊரல் காடெல்லாம் தேடிட்டு தேடிட்டு மெதுவா வரார். மெதுவா வந்து பையா பையா அப்படின்னு கூட்டுண்டே வரார். கூட்டுண்டே வந்திருக்கும் போது பார்த்தால் நாட்டுல இங்க வரா, இங்க நாட்டுக்கு வந்து இங்க ரிஷ்யசங்கரை யாராவது பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறார். அவருடைய உருவம் வித்தியாசமா இருக்கும். இங்க அங்கதான் ரிஷ்யசங்கர் அப்படின்னு எழுது முகம் போன்ற எழுது போன்ற கொம்பை உடையவர் அவர். அதனால இது மாதிரி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அரண்மனையிலே இருக்கார் எங்களுடைய ஊருடைய ராஜாவுடைய மாப்பிள்ள அவர். இவர் எங்க கோபமா போறார், ராஜா வரா, முனிவர் எங்கேயாவது சபிச்சல போறாரோ அப்படின்றதுக்கு எல்லாரோட சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய பெண்ணையே சேவிக்க சொல்லிடுறார். சேவிக்க சொன்னவனே அவர் அவரை ஆசீர்வாதம் பண்ணிடுறார். சுபிக்ஷமா இருக்கணும், சுமங்கலியா இருக்கணும், எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறார் விபண்டகர். பண்ணிட்ட உடனே என்ன பண்றா, ரிஷ்யசங்கர் அப்புறம் தான் தெரியறது, ரிஷ்யசங்கர் கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த ஊர்ல சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு. அப்போ அந்த ரிஷ்யசங்கரை இவர் வரவழைக்கிறார். அப்படி ரிஷ்யசங்கர் அங்கேயே இருக்கிறார். இந்த தசரதன் இந்த சுமந்திரன் தசரதன் எடுத்து சொல்றார், இந்த மாதிரி ரிஷ்யசங்கரை வரவழைத்தால் நமக்கு கண்டிப்பாக உனக்கு 4 குழந்தைகள் கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்ற. ஆகையினால இந்த ரிஷ்யசங்கரை வரவழைக்கலாம், 4 பிள்ளைகள் கண்டிப்பாக பிறக்கும். ரிஷ்யசங்கரை அதே மாதிரி வரவழைக்கலாம். திவ்யபாயத சம்பூர்ணாம் அப்படின்னு இவன் புத்திரகாம வித்தியாகம் பண்றான். ரிஷ்யசங்கர் வரார், அவருடைய தலைமையில புத்திர அஸ்வமேத யாகம் நடக்கிறது, புத்திரகாம வித்தியாகம் நடக்கிறது. புத்திரகாமேட்டியாக முடிஞ்ச பிறகு திவ்ய பாயசம் சம்பூர்ணம், அதுல ஒரு பூதம் அற்புதமான ஒரு தேவத்தை வெளில வருது. தேவத்தை வெளில வந்து ஒரு பாத்திரத்துல, அதுவும் தங்க குடத்துல எடுத்துன்னு வந்து பாயாசத்தை கொடுக்கலாம். பாயாசத்தை கொடுத்த உடனே இவர் என்ன பண்றா, அந்த பாயாசத்தை பெற்றுக் கொள்கிறார். உன்னுடைய மனைவிமார்களுக்கு இதை சரிபாதியாக பிரித்து கொடு அப்படின்னு சொன்னான். சரிபாதியாக பிரித்து கொடு அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸைட்மெண்ட் தாங்கல இல்லையா, புதுசா ஒரு காரியம் பண்ணா அப்படிதான் இருக்கும், பழக பழகதான் காரியம் பண்றது எப்படின்னு தெரியும். இந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு இல்லையா, புதுசா இவர் ஆச்சாரியனாக, அவர் அப்பதான் குருவாயிருக்காரு, அதுக்கு முன்னாடி யாருக்கும் உபதேசம் பண்ணல இல்லையா, புதுசா பகவத்கீதையை உபதேசம் பண்றாரு. அதனாலதான் பாருங்க, குரு கீழே இருக்கார், சிஷ்யன் மேல இருக்கான். எப்படி இருக்கணும்? சிஷ்யன் கீழே இருந்து இப்படி கேட்கணும், குரு இப்படி உபதேசம் பண்ணணும். அதான் எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா அங்க பாருங்க, குரு கீழே இருக்கார், கிருஷ்ணன் மேல, சிஷ்யன் மேல இருக்கான். காரணம் என்ன? இவர் புதுசா குரு ஆயிருக்கார், அதனால இவருக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி தசரதன் திடீர்னு கையில பாயாசத்தை வாங்கிட்டான். பாயாசமா வந்துருச்சு, புத்திரர்கள் பிறக்க போகிறார்கள் அப்படின்ற இடத்துல இந்த பாயாசத்தை கையில வாங்கின உடனேவே 80% பூர்த்தி ஆயிடுச்சு. அப்ப புத்திரன் பிறக்க போகிறான்றது கண்டிப்பா ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆறுது, இந்த பிரிச்சு கொடுக்கணும் பொழுது வால்மீகி ராமாயணத்துல ஒரு மாதிரி சொல்லப்படுறது, அத்தியாத்ம ராமாயணத்துல சிவபெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு. வால்மீகி ராமாயணத்துல என்ன பண்ணார், பிரித்து கொடுக்கிற புத்தி சரியில்லை, அதனால என்ன பண்ணார், கோசலை கொஞ்சம் கொடுத்தார், கைகையை கொஞ்சம் கொடுத்தார், சுமித்திரை கொஞ்சம் கொடுக்குறாரு. கொஞ்சம் மீதி இருக்கிறதே கொஞ்சம் வாயிலெல்லாம் போட்டு கூடாது, வாயிலெல்லாம் போட்டுட்டா ஏடாகுளம் பண்ணிடும், திவ்ய பாயசம் இல்லையா, கடைசியில இவன் வயசை காசுன்னு ரொம்ப கஷ்டம், அதனால இவன் போட்டுக்கலாம் கூடாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இவன் மிச்சம் இருக்கிறத சுமித்திரையே கொடுத்துட்டான். இது வால்மீகி ராமாயணம். ஆனா சிவபெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு. சிவபெருமான் என்ன பண்ணார், மீனாட்சிக்கு சொல்லும் பொழுது 4 குழந்தைகள் பிறந்தது. இவர் என்ன பண்ணார், பிரிக்க தெரியல, திருக்கண்ணோட பாதியா பிரிச்சார். பாதியா பிரிச்சு என்ன பண்ணார், கோதலைக்கு ஒரு பாதியும் கைகைக்கு ஒரு பாதியும் கொடுத்துட்டார். பாத்திரம் காலியா இருக்கு, சுமித்திரைக்கு ஒண்ணுமே இல்ல, சின்ன பொண்ணாவும் அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வயதான கோதலைக்கு இருக்கு, நடு வயசுல இருக்கக்கூடிய கைகைக்கும் இருக்கு, சின்ன பெண்ணா இருக்கக்கூடிய 18 பொண்ணா இருக்கக்கூடிய அவளுக்கு இல்ல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தால், சின்ன பொண்ணு கோசலை தன்னுடைய பாதியிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுக்கிறார், கைகையை தன்னுடைய பகுதியிலிருந்து சிறிதளவு எடுத்து கொடுக்கிறார். உனக்கு தலைச்சவன் நான் மட்டும் பண்ணா அப்படின்னு நானும் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சுமித்திரை கொடுக்கிறார். ஆனால்தான் கோசலையினுடைய பாதியிலிருந்து வந்தவன் லக்ஷ்மணன், கைகையினுடைய பாதியிலிருந்து வந்தவன் சத்ருக்னன். அதனால்தான் லக்ஷ்மணன் ராமனோட இருந்தான், சத்ருக்னன் பரதனோடு இருந்தான் இல்லையா. இது அத்தியாத்ம சாஸ்திரத்துல சிவபெருமான் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இப்படி திவ்ய பாயச சம்பூர்ணம்னு பாயசத்தை பிரித்து குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது. ததச்ச துவாதசே மாசே, 12வது மாசம், 12வது மாசத்துல உங்களுக்கு வந்து ராமன் ரொம்ப அழகா பிறக்கிறார். சைத்ரே நாவமிக்கே தித்தவு நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே, சைத்ரே நாவமிக்கே தித்தவு, சித்திர மாசம், சைத்திர மாசம், அதாவது சைத்திர மாசம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பங்குனியும் சித்திரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய மாசம் சைத்திர மாசம். ஆனால்தான் நமக்கு பங்குனி மாசத்திலேயே ராமநாமம் பாதி நேரத்தில் வந்துடுது, அதுதான் சைத்திர மாசம். சைத்திரே நவமிக்கே சித்திர, சைத்திர மாசத்துல நவமியில பிறந்தான் பெருமாள். நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே, அதிதி தேவத்தையாக உடைய நட்சத்திரம், புனர்வசு நட்சத்திரம், அதித்தியை தேவதையாக உடைய புனர்வசு நட்சத்திரத்துல, புனர்பூச நட்சத்திரத்துல ராமன் பிறந்தான் இல்லையா. வெள்ளிக்கிழமை பிறந்தான்னு ஒருத்தர் சொல்றார், புதன்கிழமை பிறந்தார் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பிறந்தார் அப்படின்னு இருக்கு. பெருமாள் பிறந்துட்டார் 12வது மாசம், 10 தான் சொல்லலாம், சாஸ்திரம் 12 தான் சொல்றது. இன்னைக்கு அதெல்லாம் கூட மாறி போய் 10 குழந்தைன்னு சொல்றோம். அதாவது 2 மாதங்கள் புருஷனுடைய உடல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் பெண்ணுடைய உடலுக்கு வரணும்னு சொல்லப்படும். இது வேதாந்த சாஸ்திரம், இப்படிதான் சொல்லிருக்கா வேதாந்தங்கள். அப்படி ததஸ்த துவாதசே மாசே கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வ லட்சண சம்பன்னம், கௌசல்யா அஜனயத் ராமம், கோசலை கௌசல்யா என்ன பண்றா, ராமன் என்ற குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். கௌசல்யா அஜனயத் ராமம். இப்ப அதுக்கப்புறம் கௌசல்ய கோதலைக்கு ராமன் என்ற குழந்தை பிறக்கிறான், கைகேயி பரதனை பெற்றெடுக்கின்றார், சுமித்ர லக்ஷ்மணனையும் சத்ருக்னனையும் பெற்றெடுக்கிறார். 4 குழந்தைகள் பிறந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கான். 11வது வருது, 11வது நாள் வருது, ஜாதகரணம் நாமகரணம் எல்லாம் சூட்டப்படுகின்றது. அதுல குலகுருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் வரார், ஜாதகரண நாமகரணங்கள் பண்றார். அதுல முதல்ல ராமனுக்கு ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஏன்னா ரமந்தே யோகினந்தே ராம, அதாவது ரமு கிரீடாயம், பார்வையாலே இழுக்கக்கூடியவன் ராமன். ஏன் பேர் அவனுக்கு அப்படின்னா, அழகாலே ஆட்டி வைக்கக்கூடியவன், நம்மை அழகாலே ஆட்டி வைக்கக்கூடியவன் அப்படின்றபடினால அவனுக்கு ராமன் பேர். பரத பரதராஜ்ய பரிகிரகம், அதாவது பரதராஜ்ய பரநாத்ன்னு சொன்னான். பரதன் ராஜ்யத்தை ஆளுகின்றபடினால அவனுக்கு பரதன் பேர். பரதராஜ்யத்தை அவன் ஆளுகின்றபடினால அவனுக்கு பரதன் பேர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, எப்பொழுதுமே அழியா செல்வமானது அவனோட இருக்கின்றபடினால அவனுக்கு லக்ஷ்மணன் பேர். என்ன அழியா செல்வம் இல்லையா? கடவுளோடு இருப்பது என்பது அழியா செல்வம். எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருப்பது என்பது அழியா செல்வம். கனைத்திலம் கற்றழுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோழர் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். பிராட்டி சொல்றான், நற்செல்வம் எதுன்னா பெருமாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரியம் இருக்கு, அதுதான் நற்செல்வம். எந்த சம்பத்தும் எந்த செல்வமும் அழியக்கூடிய செல்வம். அழியா செல்வம் எதுன்னு பார்த்தால் அந்த செல்வம் தான் அழியாத செல்வமாக. அதனால அவனுக்கு லக்ஷ்மணன் அப்படின்னு பேர் வச்சான். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, நித்தியமாக இருக்கக்கூடிய சத்ருக்களை ஜெயித்தபடியினால அவனுக்கு சத்ருக்னன் பேர். வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்களை யார் வேணா ஜெயிக்கிறான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துருக்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். புலங்களை ஜெயிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். புலங்களை அடக்கி ஆண்டவன் சத்ருக்னன். ஆனால்தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் பெருமாளுடைய பக்தர்களுக்கு சேவை புரிவது என்பது ஒரு சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் பரதனுக்கு தொண்டு புரிந்த சத்ருக்னனை ரொம்ப லோகம் ரொம்ப அழகா பாராட்டுறது. அந்த அளவுக்கு சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா அப்படின்னு சொன்னான். இப்படி ராமன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் பரதன் இப்படி நான்கு பேருக்கும் பெயர் சூட்டு விழா நடந்தது. அதுல இருந்து பாருங்க ரொம்ப அழகாக நாலொரு மேனியும் பொழுதல் வண்ணமாக இவெல்லாம் வளர்றா, வளர்ந்துட்டே போறா. வளர்ந்துட்டே போகும்பொழுது வசிஷ்டர் இவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லா விதமான சாஸ்திர வித்தியைகளை சொல்லிக் கொடுக்கிறார். சஸ்திர வித்திய சாஸ்திர வித்திய இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கிறார். வசிஷ்ட பரமப்ரீதா, இவ எல்லாருக்குமே பரமப்ரீதனா இருக்கக்கூடிய வசிஷ்டர் இவர்கள் எல்லோருக்கும் நல்ல விதமாக கல்வியை போதிக்கிறார். காலம் அப்படியே போயிடுமா இல்லையா? அப்படியே காலம் போகாது. தகப்பனாருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. இவர்கள்லாம் வந்து 12-13 வயசு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் 12-13 வயசு ஆன உடனேவே இவ என்ன பண்றா, தகப்பனார் என்ன பண்ற யோசிக்கிறார், இவாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்ற யோசனை வந்துருக்கு. நல்லா பாருங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், 12-13 வயசுலயே யோசனை வந்துருக்கு தகப்பனார். அவர் தானே ஒழுங்கான தகப்பனா இருக்க முடியும், மற்றவர்கள்லாம் ஒழுங்கான தகப்பன் இல்ல, அவர் மாத்திரம்தான் ஒழுங்கான தகப்பன். அப்படி 12-13 வயசுலயே பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபையை கூட்டி யாராவது நல்ல பெண் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவருக்கு பயம், தன் வீட்டிற்கு வரக்கூடிய பெண் நல்ல சேமத்தோடு இருக்கணும் இல்லையா, நல்ல பெண்ணா இருக்கணும். ஏன்னா நான்கு குழந்தைகள், நான்கு குழந்தைகளுக்கும் ஏற்றா போல பொண்ணா இருக்கணும். எப்படியேப்பட்ட பெண்கள் வரப்போறான்றத நாளைக்கு நம்ம பார்க்க தான் போறோம். நாளைக்கு சீதா கல்யாணத்துல அப்படிப்பட்ட பெண்கள் வரணுமேன்றதுக்காக இவர் கூட்டி சொல்றார். அதுல சொல்லும் பொழுது பேசிண்டே இருக்கா, ஒரு ஒற்றன் வந்து ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன விஷயத்த சொல்றான் அப்படின்னும் பொழுது, அப்யாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. அப்படியே கதை போயிடுமா, அடுத்த லெவலுக்கு போனமோ இல்லையோ கதை. அதனால என்ன பண்ற, அப்யாகச்சன் மகா தேஜா. ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா, ஒரு பெரிய ஒரு முனிவர் வந்திருக்கார். விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி, விஸ்வாமித்ரோ என்ற மகாமுனிவர் வந்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு விஷயத்தை போய் இவர் சொல்றார். ஒரு ஒற்றன் வந்து தசரத சக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே அவ்வளவு ஆனந்தம், ஒரு முனிவர் என்னுடைய இருப்பிடம் தேடி வந்திருக்கிறார். அப்பவே முடிவு பண்றான், அவர் என்ன எதிர்பார்த்து வந்திருந்தாலும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகும், என்ன மாறினாலும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் போறான். என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லவும் சொல்றான், ஆனாலும் வந்து கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஏன்னா கேட்ட பொருள் அப்படி, முதல்ல இந்த பொருளை கேட்பாருன்னு அவன் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவர் எதுவோ அவருக்கு தேவையான ஒரு முனிவர் என்ன பண்ண போறார், அவருக்கு ஏதோ ஏதோ கேட்க போறார், என்னவோ தாராளமா கொடுக்கலாம், அவர் கேட்கறது நம்ம கிட்ட இல்லாம இறங்கி போகணும், எதா இருந்தாலும் கொடுக்கலாங்கிற போல இவன் அந்த எண்ணத்தோட வாசல்ல ஓடுறான். ஏன் பூர்ண கும்பத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அந்த முனிவரை வரவேற்கலாம், விஸ்வாமித்திர மகாமுனிவரை வரவேற்கலாம்னு போறான். அப்ப ரொம்ப அழகா சொல்றான், யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷம் அனுமுதகே, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுடைய வரவு எப்படி தெரியுமா இருக்கு, யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷம் அனுமுதகே யதா சதிருஷ தாரேஷு புத்திர ஜென்ம பிரதஸ்யச, நல்லா பாருங்கோ, யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, அமிர்தம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அமிர்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்காலே எதவானாலும் கொடுப்பான், ஆனா அமிர்தத்தை மட்டும் ஒரு டிராப் கூட கொடுக்க மாட்டான். அமிர்தம்ன்றது அவ்வளவு ஒரு கௌரவமான ஒரு விஷயம். இந்த அர்ஜுனன் என்ன பண்றா, தேவலோகத்தில் போய் 5 வருஷம் இருக்கான், 5 வருஷத்துல ஒரு நாள் கூட அவனுக்கு, இத்தனைக்கும் தேவேந்திரனுடைய பையன், அவனுக்கு ஒரு செகண்ட் கூட ஒரு டிராப் கூட அமிர்தத்தை தேவர்கள் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த இந்திராணி அமிர்த கொடுப்பான் மட்டும் இல்ல, இந்த இந்திராணி என்ன பண்றா, பாரிஜாத பாகவதத்துல வந்து ஹரிவம்சத்துல மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த இந்திராணி இந்திராணியின் இடத்துல சத்யபாம பாரிஜாத பூவை கேட்கிறான். அது தேவலோகத்து புஷ்பம் பாரிஜாத்தம்ன்றது, அது இந்த லோகத்துல கிடைக்காதுன்றான் ஹரிவம்சத்துல. அவள் இந்திராணி என்ன பண்றா, பொறிச்சு பொறிச்சு அவள் தொடுத்து தலையில சூடிக்கிறாள். கிருஷ்ணனுக்கு மிகவும் உகந்த புஷ்பம் பாரிஜாத புஷ்பம், அதனால அந்த பாரிஜாத புஷ்பத்தை கொஞ்சம் கொடு, எங்க ஆத்துக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் எடுத்துன்னு போய் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றேன். சத்யபாம சாட்சாத் மகாலட்சுமியினுடைய அவதாரம், அவளே கேட்கிறா, அவ கேட்டாலே கொடுக்க மாட்டேன். அப்ப உடனே அவ சொல்றா, இந்திராணி இதெல்லாம் பூலோகத்து மனிதர்கள் வைத்துக் கொள்வது இல்லை இந்த பூக்கள் எல்லாம் அப்படின்னு சத்யபாமையை பார்த்து சொல்லிடுறான். பாரிஜாத புஷ்பத்தையே கொடுக்க மாட்டான்னா அமிர்தத்தை கொடுத்துருவா அப்புறம். அதுவே தசரதன் இந்திரனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அப்பப்போ அவன் வந்து அந்த இந்திரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்திரலோகத்துக்கு போய் அப்பப்போ இந்திரனுக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு வரான், அப்ப கூட அவனுக்கு அமிர்தம் கிடைக்குது. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, அப்படிப்பட்ட அமிர்தமானது கிடைத்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவனோ அந்த அளவு சந்தோஷப்படுறேன் உங்களுடைய வருகையை பார்த்து அப்படின்னு. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷம் அனுமுதகே, மழையே இல்லாத தேசத்துல திடீர்னு மழை பெய்ஞ்சா எப்படி இருக்கும், எவ்வளவு சுபிக்ஷமா இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷம் நம்ம ஊர்ல மழையே இல்லை, தாங்கவே முடியாது. நடுவுல முதலாமையில அப்படிதான் ஆயிப்போச்சு. ஒரு 2016 முன்னாடி பயந்து கொஞ்ச நாளைக்கு மழை வருது, மழையே இல்லை, தவிச்சு போயிட்டா அவாவா புதுசு புதுசா மோட்டர் போடுறது ஆரம்பிச்சுதான். குளத்துல தண்ணி இல்லை, பாடசாலை கிணத்துல தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறையவே தண்ணி இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு நல்லா தெரியும், ஏரி அப்பப்போ ரொம்ப வருது, வருஷா வருஷம் ஏரி ரொம்ப வருது. நாங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் தடையெல்லாம் பண்ணிதான் வைக்க மாட்டோம், அது மாதிரி அமைச்சுட்டே இருக்கும், அது மாதிரி போயிட்டே இருக்கும். தினம் 4000 கனஅடி தண்ணீர், 3000 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டார்கள். திறந்து விட்டுருக்கான்றதே எனக்கு தெரியாது, திறந்து விட்டுருக்கான்றதே நம்ம சன் நியூஸோ கலைஞர் நியூஸோ ஏதாவது பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ இன்னைக்கு ஏரியில தண்ணி திறந்து விட்டா போட்டுருக்கு, வாங்க வாங்க தண்ணி இருக்கிறதுக்குள்ள போய் ஒரு வாட்டி ஏரியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் போறோம். இல்லைன்னா இப்ப கூட பாருங்க, பிளாட் போட்டுடலாம், குடிச்சிக்கிற போட்டு வித்துருவா, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இருக்கு, ஒரு பக்கம் ஃபுல்லா காலியாக தான் இருக்கு. அந்த மாதிரி எதாவது வருஷம் அணுவுதக்கே, வருஷம் அணுவுதக்கே, உதக்கம்னா தண்ணீர் அர்த்தம், தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல வறட்சி ஏற்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மழை பெய்தால் எவ்வளவு சுபிக்ஷம் வரும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இப்ப இருக்கு விஸ்வாமித்திரர் நீங்கள் வந்து அதை பார்த்து. யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜென்ம பிரதர்சன், யதா சதிருஷதாரேஷு தனக்கு தகுந்ததாய் இருக்கக்கூடிய மனைவியின் இடத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா ராமன் பிறந்துட்டானோ இல்லையோ, ராமன் பிறந்துட்டானோ இல்லையோ அந்த சந்தோஷத்தை சொல்றான். லோகத்துல தசரதனுக்கு வேற எதுவுமே சந்தோஷம் கிடையாது, ராமன் ஒருத்தன் தான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மனசுல வச்சுட்டுதான் எதா சதிருஷ தாரேஷு புத்திர ஜென்ம பிரதர்சிச்ச, சதிருஷமான தாரா, தாரான்னா மனைவின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மனைவியின் இடத்துல எனக்கு உண்டான குழந்தையின் மீது எனக்கு எப்படி அளவு கடந்த ஒரு பிரீத்தி இருக்குமோ அந்த ஒரு அன்பானது நீங்கள் வந்ததை எதிர்பார்த்து இருக்கு. ததைவ ஆகமனம் மன்ய இன்னொன்னு கூட இருக்கு, பிரணஷ்டசிய எதா லாபா, பிரணஷ்டசிய எதா லாபா, நஷ்டமாயி போயிட்டு நாளைக்கு அடுத்தால நம்ம வீட்டை வந்து ஜப்தி பண்ண போறான்னும் பொழுது திடீர்னு எங்கேயோ வந்து நாளைக்கு அடுத்தால ஒரு லாட்ரி சீட் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோ, நமக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி எதா பிரணஷ்டத்திய லாபா, அந்த மாதிரி ததைவ ஆகமனம் முன்னே மண்ணே, அந்த மாதிரி உங்களுடைய வருகையை எதிர்பார்க்கிறது, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லணும். சொன்ன உடனே சுமார் வரா, அவர் வந்தே வந்தேன்னு வர, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ, நான் காத்துட்டு இருக்கேன், செய்வதற்கு காத்துட்டு இருக்கேன், அப்படி செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறேன் சொன்ன உடனேவே அவர் என்ன பண்றார், நீ செய்வாய் என்று தெரிந்துதான் நான் வந்துகிறேன் அப்படின்னு சொல்றார். நீ செய்வாய் என்பதை தெரிந்துதான், இன்னைக்கு கொஞ்சம் விஸ்வாமித்திரர் ராமனை கூட்டுண்டு போற வரைக்கும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம், 8:26 எட்டரைக்கு முடிச்சுக்கலாம். இப்போ நீ செய்வாய் என்ற ஒரு, நாங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் போயெல்லாம் கேட்க மாட்டோம், நாங்க சில பேர் இடத்துல மட்டும்தான் கேட்பது அப்படின்றத வச்சுருக்கோம் இல்லையா. கம்மன் ரொம்ப அழகா சொல்ற, தன்னகரும் கற்பக நாட்டணி நகரும் அணிமாட அயோத்தியனும் நகரும் பொன்னகரும். நாங்க கேட்கறதுனா சத்தியலோகத்துக்கு போய் கேட்போம், நாங்க யாச்சகம் கேட்கறதுனா விஷ்ணு லோகத்துக்கு போய் கேட்போம், நாங்க யாச்சகம் கேட்கறதுனா கைலாயத்துக்கு போய் கேட்போம். அதே மாதிரி நான் கற்பக நாட்டணி அப்படின்னா, இந்த கற்பக நாட்டணி அணு நாட்டணி நகரும் அப்படின்னா கற்பக விருட்சம் எங்க இருக்கு, தேவலோகம், அந்த தேவலோகத்திற்கு சென்று நாங்க வந்து யாச்சகம் கேட்போம். அப்படி விட்டா வேற எங்க தெரியுமா வருவோம், அணிமாட அயோத்தியனும் பொன்னகரம், அயோத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பொன்னகரம் இருக்கு, இந்த பொன்னகரத்திற்கு வந்துதான் நாங்கெல்லாம் யாச்சகம் கேட்போம் அப்படின்னு கம்பன் சொல்றோம். வேறு ஒரு புகலிடம் உண்டோ, எங்களுக்கு வேற புகலிடம் கிடையாது. ஒன்னு 3 லோகம் தேவலோகத்துக்கு போனோம், இல்ல அயோத்திக்கு வரணும், இதை விட்டா நாங்க வேற எங்கேயும் போக மாட்டோம். தசரதன் சொல்றான், சுவாமி இது என்னுடைய பாக்கியம், கைலாயத்திற்கு செல்லக்கூடியவர்கள் விஷ்ணுலோகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்னுடைய அரண்மனைக்கு சேர்த்து வரீங்களே, அப்ப நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருந்தோம். நீர் அதனால அவர் வரும்பொழுதே பாருங்க, காரியம் ஆகணும்னா என்ன வேணா சொல்லிட்டு வருவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இல்லையா. அவருக்கு காரியம் ஆகணும், அவர் யாக சம்ரக்ஷணத்துக்காக எல்லாம் கூப்பிட வரல, அவர் வேற ஒரு காரணத்துக்காக கூப்பிட வந்திருக்காரு இல்லையா. அவரால் அந்த வேள்வியை காப்பாற்றிக் கொள்ள முடியாதா என்ன, அவர் வேற எதுக்கோ காரியத்துக்காக வந்திருக்காரு இந்த இடத்துல. அதனால முதல்லயே எவ்வளவு ஐஸ் வைக்கணுமோ அவ்வளவு ஐஸ் வைக்கிறார் தசரதனின். அதை கேட்டவனே இவனுக்கும் உச்சி குளிர்ந்து போச்சு, கண்டிப்பா சுவாமி நீர் என்ன கேட்கிறாரோ அது எல்லாத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டான். அரண்மனையில கூப்பிட்டான், அவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாத்தையும் பண்ணா, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொன்னா, சரி நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் இந்த மாதிரி இந்த கௌசிகத்தை நதிக்கரையில நான் ஒரு யாகம் பண்றேன் இருக்கேன், அந்த யாகத்திற்கு ராத்திரின் சராள், ராத்திரின் சராள்னா ராட்சசால், இந்த ராட்சசால்னா ரொம்ப தொல்லை பண்ற, அவெல்லாம் வந்து ரொம்ப தொல்லை பண்ற அப்படின்னால என்னால யாகத்தை கண்டினியூ பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பூர்ணாகுதி பண்ற சமயத்துல வேணும்ட்டு நர மாமிசங்களை கொண்டு போடுறான், இல்ல மல ஜலங்களை கழிக்கிறார்கள், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சுவாமி நான் என்ன பண்ணணும், நீங்க சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் பண்றேன், நான் வந்து என்னுடைய சைன்யத்துல கொஞ்சம் ஏதாவது அனுப்பணுமா, நான் வந்து இப்ப சொல்றால இசை பிரிவு பாதுகாப்பு இல்லையா PSO இந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அது எல்லாத்தையும் நான் பண்றேன். இல்ல நானே வரணுமா, நானே வரச்சு கூட தயாரா இருக்கு, விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு தொண்டு செய்வது என்பது என்னுடைய கடமை, நானே வரணும்னா கூட தயாரா இருக்கு. நீ எல்லாம் வர வேண்டாம், உன் சைன்யத்தையும் அனுப்ப மாட்டோம். சரி வேற என்ன சமயம் பண்ணணும், காக பட்சதரம் வீரம் ஜேஷ்டமே ஜாது மருகசி, ஸ்ட்ரைட்டாவே போட்டார் கேரம் போர்டில், ரிட்டன் பாலவ முதல்லயே போடுறவா சில பேர் இருக்கான், அது மாதிரி சுத்தி உழைச்சி பேசுறதுலாம் கிடையாது, அங்க அங்க இப்படியே சுத்தி வர்றதெல்லாம் கிடையாது இல்லையா. உனக்கு எத்தனை குழந்தைகள், உன் மனைவிமார்கள் எத்தனை பேரு, அவெல்லாம் கூப்பிடு அக்ஷத சேகரன், உன் குழந்தைகள்லாம் கூப்பிடு அக்ஷத சேகரன், நான் 2 நாள் இங்க இருந்து உண்டு விழாவை சிறப்பித்து விட்டு செல்லலாம் அப்படின்னு இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. நேரடியா நேர பால் போடுறதுதான், பச்சு பால சிக்கு தான். காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டமே ஜாத்து மருகத்தி. அங்க இருக்கானே கருப்பா ஒரு பையன் நின்றுட்டு இருக்கானே, அந்த முதல் பையன் இருக்கானே, அவனை கொடு, அவனை கொடு, வேற எதுவும் வேண்டாம். ஜேஷ்டம் ஜேஷ்ட புத்திரன் காகபட்சதரம் வீரம், கருமையாக அழகான கூந்தலோடு ஒரு பையன் அவன் நின்று கொண்டிருக்கிறானே, புஜபல பராக்கிரமத்தோட. அவரே பாருங்க வீரம்னு வேற சொல்லிட்டார், அவன் வீரம் இல்லைன்னு சொல்ல போறான் பின்னாடி. அதனால இவரே முதல்ல விட்டு போடுற, காகபட்ச தரம் வீரம், அவன் வீரன், அந்த வீரனை கொடு ஜேஷ்டமே தாத்து மருக, மே எனக்கு கொடு தாத்து மருகசி, எனக்கு நீ அந்த அந்த முதல் குழந்தையை தருவதற்கு அருகதை உள்ளவனாக நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்ட. நீ அருகதை உள்ளவனாக ஆகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் போச்சு. அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன பேசுறதுமே தெரியல, என்ன பேசுறது தெரியல. சுவாமி ராமனை தவிர வேற எதுவானாலும் கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், ராமனை தவிர வேற எதுவானாலும் கேளுங்க, எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன். தசரதன் சொல்றான், ஊன சோடச வருஷோமே ராஜீவ லோச்சனா ராமோ ராஜீவ லோச்சனா. சுவாமி நீர் எதுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காங்க, ஏன்னா சம வயசு, இவன ராஜரிஷி அவர் முனிவர் இல்லையா, இவனும் 60,000 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்கு புத்தி இருந்துதான் கேக்குறேடா. நீர் வந்து ராத்திரிஞ்சரால் ராத்திரியில யுத்தம் பண்ணக்கூடிய வாழக்கிட சேர்த்து யுத்தம் பண்றதுக்கு நீ குழந்தைய கூப்பிடுறிய. நான் உண்மை எங்கேயோ தப்போ வலிமர் தப்போ தப்பத்துல சிறந்தவர் நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு மட்டமா புத்தி இருக்கும் தெரியவே போயிட்டேன். என்ன கேள்வி கேட்கிறாரு நீர், ஊன சோடச வருஷமே ராமஹ, ஊன சோடச வருஷம்னா இன்னும் அவனுக்கு 16 வயசு கூட ஆகல, 16 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தை மே ராமஹ, 16 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தாம், அது கூட இவன் யாரு தெரியுமா, மே ராமஹ. நீர் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ அட்ரஸ் மாதிரி வந்துட்ட, ராமன் பேர் வச்சுட்டு க்ஷத்ரியால் எல்லாரையும் அழிச்சே தீருவேன் அப்படின்னு வேற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பேர் பரசுராமர்னு பேரு, அங்க போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அந்த ஹெல்ப் எல்லாம் அவர் பண்ணுவார், அவர் தான் நீ சொல்ற காரியத்தெல்லாம் செய்வதற்கு சிறந்த வீரர். அநேகமா நீ வந்து 1st கிராஸ் 11th கிராஸ் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியல, எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு நீ வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இது 11th கிராஸ், நீ போக வேண்டியது 1st கிராஸ், பரசுராமன் முன்னாடி அவதாரம் இல்லையா, நீ போக வேண்டியது அங்க, இங்க வந்துட்டு தப்பி இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஊன சோடச வருஷமே ராஜீவ லோச்சனம், சுவாமி எங்க ராமன் எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு தெரியுமா, அவன் ராஜீவ லோச்சனம், தாமரை இதழ்கள் எவ்வளவு மிருதுவாக இருக்குமோ அந்த மாதிரி மிருதுவா இருக்கக்கூடிய மென்மையாக இருக்கக்கூடிய கண் இமைகளை உடையவன் ராமன், தாமரையுடைய தண்டுகள் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமோ மெலியதா இருக்குமோ அந்த மாதிரி மெலியதான ஒரு விழியை உடையவன் ராமன். ராமன் தாமரை எப்படி சூரியன் வந்தா விரியும் சந்திரன் வந்தா குவிந்து போகுமோ அத மாதிரி என்னுடைய ராமன் சாயங்காலம் 4 மணி ஆச்சினாலே அவன் அப்படியே சுருங்கி போயிடுவான், காத்தாலேருந்து விளையாடிட்டே இருப்பான், கோசலையனுடைய ஆத்து திண்ணையில வந்து அவன் அப்படியே 4 மணி ஆச்சினாலே சாயங்காலம் அவன் அப்படியே படுத்துடுவான். அது என்ன ஆகும், திடீர்னு வந்து அப்படியே வந்து குழந்தை வந்து படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அம்மா தான் அவனுக்கு தாத்த ஊட்டி அழிச்சுட்டு போவான். அப்படி அவன் ராஜீவ லோச்சம் அவனை போய் கூப்பிடுறேன், தாமரை போன்று இருக்கக்கூடியவன் அவன், அவனை போய் கூப்பிடுறேன், இது நியாயமா, ந யுத்த யோக்கியதாம் அஸ்ய, யுத்தம் செய்வதற்கு அவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு, நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன, ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திர கோபம் ஜாஸ்தியா போச்சு, கோபம் ஜாஸ்தியா போச்சு, உண்மையில கோபம் தான் இல்ல, நடிக்கிறார் அவர், முன்னாடியே உள்ள வரும்பொழுது சொல்லிட்டு தான் வர, அவன் முதல்ல கேக்குறான், சுவாமி ராட்சசாலாம் தொந்தரவு பண்றான்னு நீர் போய் எங்கிட்ட வந்து கேட்கலாமா, நீர் சக்கரவர்த்தி, அது மட்டும் இல்லாமல் முனிவர், ரெண்டு பேரும் சேர்த்து இல்லையா, கௌசிக மன்னன் பிளஸ் விஸ்வாமித்ர மகரிஷி, நீர் ரெண்டு பேரும் ஆச்சே, நீர் போய் எங்கிட்ட கேட்கலாமா, இந்தா ராட்சசா பிடி சாபம் அப்படின்னு சாபம் விடுறதுக்கும் உமக்கு சக்தி இருக்கு, இல்ல அஸ்திரத்தை எடுத்து ராட்சசனிடத்துல பிரயோகிக்கிறதுக்கும் உமக்கு சக்தி இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ இப்படி வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, நச்சமே குரோதம் உத்ரஷ்டும் புத்தி பவதி பார்த்திவ அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறார் அவர், எனக்கு குரோதத்தை வெளிப்படுத்துவதற்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு, அதனால முன்னாடியே கோபத்தை வச்சுட்டு இருக்கேன், வெளிப்படுத்துறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னார். அப்போ கோபப்படுற மாதிரி காட்டுறார், அவருக்கு தெரியும் கோபப்பட்டா காரியம் ஆகாது, சப்போஸ் தசரதன் காலில் உண்டான என்ன பண்றது, சுவாமி ராமனை தவிர வேற ஏதாவது கேளுங்கோ, நான் சரணாகதி செய்து கொள்கிறேன் அப்படின்னு நீட்டா காலில் விழுந்துட்டான்னு வச்சுங்கோ, அவனை தவிர வேற எதுவானா கேளுங்கோ, என்னுடைய ராஜ்ய பத்திரம் இதான் அப்படின்னு பத்திரத்தையே கொண்டு வந்து வச்சுட்டு, நானும் என் மனைவி நான்கு குழந்தைகள் எல்லாம் காட்டுக்கு போயிடுறோம், நீங்களே பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது, அவருக்கு தெரியும் உண்மையா கோவப்படல, கோவப்படுற மாதிரி நடிக்கிறார், நடிச்சு தொட அகம் பேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிட்டோபி மகா தேஜா ஏசேமே தபசித்திதா. இதோட முடிச்சுக்கிறாங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லி, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். நன்னா தெரிஞ்சுக்கோ தசரதா, ராமனை நீ குழந்தையா பார்க்கிற, ராமனை நான் பரமாத்மாவா பார்க்கிற இல்லையா, ராமனை நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்து பார்க்கிற, ராமனை நான் தர்பாசனத்துல உட்கார்ந்து பார்க்கிற, ராமனை நீ ஊனக்கண்ணால பார்க்கிற, ராமனை நான் சாஸ்திரத்தை கொண்டு ஞான கண்ணால பார்க்கிற, எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கு. அகம் வேத்மி, நான் ராமனை நன்றாக அறிவேன். யாரு என்ன அறிவேன், மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். சத்ய பராக்கிரமம் நீ நினைச்சிட்டு இருக்க, ராமன் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கியா, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டாதிபதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக அவதரித்திருக்கிறான் அப்படின்றது எனக்கு தெரியும். அவன் உனக்கு மகனாகத்தான் பிறந்தான் நீ நினைச்சிட்டு இருக்க, அவன் வேற ஒரு காரியத்துக்காக வந்திருக்கான், இன்னும் காரியம் எங்கேயோ போகணும், போக வேண்டிய ரூட் எங்கேயோ இருக்கு, அவன் பல பஸ் பிடிக்க வேண்டியது இருக்கு இன்னும், நீ அவனை இங்கேயே வச்சிருக்கிறதுன்றது நியாயமா? அகம் வேத்மி மகாத்மான், வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை சொன்ன இல்லையா, வேதமே ராமாயணம், வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே ராமாயணத்துல இருக்கு. எப்படி வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், புருஷ சூக்தத்துல வேதாகமேதம் இருக்கு, இங்க அகம் வேத்மி மகாத்மானம் இருக்கு, ராமம் சத்திய பராக்கிரமம். இவ்வளவு சொல்லல, இதெல்லாம் உனக்கா தெரியும், வசிட்டோபி மகா தேஜா, அது இருக்காரு அந்த வசிட்டது கூட இதெல்லாம் தெரியும், எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு பொய் இருக்குன்னு அர்த்தம், என்னை தவிர யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னா அது ஏதோ ஒரு பொய் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரியும் இல்ல, வசிட்டர் கூட தெரியும், போய் கேளு சுவாமி, வசிட்டருக்கு நீர் சிஷ்யர், உம்ம சிஷ்யர் நான் சிஷ்யன்றது இருக்கட்டும், நீ கூட தான் அவனுக்கு சிஷ்யன், நான் சிஷ்யன்றது புது சிஷ்யன், நீர் அவருக்கு பழைய சிஷ்யன், அதனால அவர் வந்து அப்படி பேசலாம், உமக்கு சாதகமா பேசிட்டாருன்னா என்ன பண்றது, வசிட்டோபி மகா தேஜா, அவர் பரம பிராமணிகர், அவர் தவறா பேச மாட்டார் என்னைக்குமே. இன்னொன்னு கூட ரெண்டு விதமா சொல்லலாம், வசிஷ்டர் பரம பிராமணிகர், மிகவும் உயர்ந்தவர், அவருக்கு தெரியாது லோகத்துல எதுவுமே இல்ல, வசிட்டோபி மகாத்த துவர்கான் அந்த வசிஷ்டர், அவனு கூட தெரியும், அவனை கூட கெடுமை அப்படி கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். துவர்கான ரெண்டு பேருக்கும் ஒரு காம்பீரம், கம்பீரம், தான் பெரியவரா அவர் பெரியவரா, அவரை கூட கேட்டு பாருங்க, அவரு கூட தெரியும் அப்படின்னு வசிட்டோபி மகா தேஜா. இன்னொன்னு சொல்றாரு, சரி ஏன் இவரை போய் சொல்லணும், பயம் வந்துச்சு விஸ்வாமித்திரருக்கு, ஒருவேளை அவர் பாட்டுக்கு இல்ல இல்ல ராமன் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா, பழத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு பழி வாங்கிட்டாருன்னா வசிஷ்டர் விஸ்வாமித்திரர், அந்த பயம் விஸ்வாமித்திரருக்கு. ஏஜேமே தபசித்திதாக, அந்த தர்பார்ல உட்கார்ந்துட்டு இருக்காளே மற்ற முனிவர்கள், அவரை கேட்டுப்பாரு, வசிஷ்டர் ஜாபாலி காத்தியாயனர் கௌதமர் அவள்லாம் கேட்டுப்பாரு, அவா சொல்லட்டும் என்னன்றது, ஜாபாலி போன்ற முனிவர்களை கேட்டுப்பாரு, நீ நினைச்சிட்டு இருக்க நீ போடுற லட்டு பூந்தி ஜாங்கிரி ஜிலேபி இதெல்லாம் சாப்பிடறதுக்காக அவன் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் நினைச்சிட்டு இருக்க, கிடையவே கிடையாது. அவர்கள் எல்லோரும் இந்த அரண்மனையில ஏன் வந்து தெரியுமா உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ தினமும் உட்கார்ந்துட்டு, அதாவது ஒட்டிய கண்ணங்கள் குறுகிய உடம்பு இப்படி உட்கார்ந்துட்டு ஏன் ஜப டெய்லி தபஸ் பண்ணிட்டே இருக்கலாம், என்ன தபஸ் பண்றான், உள்ளுக்குள்ள ராமா ராமா ராமா ராமான் கண்ணை மூடிட்டு ராமா ராமான் ராமநாம ஜபத்தை சொல்லிட்டே இருக்கா, அவ ராமநாம ஜபத்தை பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எல்லா ஊர்லயும் சொல்லிட்டே இருக்காவ, ஆனா அவர்களுடைய கண்களுக்கு ராமன் வரல. நீ டே நீ அவ ஏன் உன் அரண்மனையில உட்கார்ந்துருக்கானா, நீ எப்பயாவது ராஜ்ய தர்பார்ல உட்கார்ந்துட்டு நீ டே ராமா அப்படின்ற உடனே அவன் வந்து ஓடி வந்து நிக்க, அப்பா சொல்லுங்க அப்பான்ற, அவன் வந்து நிக்கும்போது கண்ணை திறந்து பார்க்கிறான், ஏன்னா அவ பண்ண தபஸுக்கு பலன் கிடைச்சிருத்து, அந்த ஒரு செகண்ட் அவன் வந்து நிக்கும்போது அவ பாக்குறான், திருப்பி கண்ண மூடி ராமா ராமா ராமான்னு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இதுக்காகத்தான் ஒன்னு தபசித்திட்டாக, இதுக்காக தான் வந்து இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், தசரதன் மயக்கம் போட்டே உந்துடுறான், அவனும் மயக்கம்லாம் போடல, அவன் சும்மா அவனும் வந்து ஒரு நடிக்கிறான், என்ன பண்ணாலும் அப்புறம் வசிஷ்டர் பார்க்கிறான், இவர் சாஸ்திரத்தை கொண்டு சொல்றார், அவன் பிரேமைய கொண்டு பார்க்கிறான். கண்டிப்பா சாஸ்திரம் ஜெயிக்கவே ஜெயிக்காது, பிரேமதான் ஜெயிக்கும் இல்லையா. அவன் அன்போட இருக்கான், தான் மகனை மகனா பார்க்கிறான், கண்டிப்பா அதுதான் ஜெயிக்கும்னு வசிஷ்டர் சொல்றார். குரு சொன்னா கேட்டே ஆகணும், குரு சொன்னா கேட்காம இருக்கவே கூடாது, எந்த வார்த்தையா இருந்தாலும் கேட்கணும். அதனால குரு சொல்றத அப்படியே கேட்கிறான், எப்படி அனுப்பவே முடியாதுன்னு சண்டை போடுறவன் குரு சொன்ன ஒரே வார்த்தையினால அனுப்பிடுறான். ததவு குஷிக புத்திராய, அப்படியே எடுத்து எப்படி கொடுக்குறான் பாருங்கோ, தன் மகன் இரு மகன்களை அவருக்கு தெரியும், ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்படின்றது எப்ப ஏற்பட்டது அப்படின்னா ராமாயண காலத்திலே வந்துருச்சு. அவர் காகபக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மரியாதி இல்லையா, பெரியவன் அனுப்புன்னு தான் சொன்னார். கூடவே லக்ஷ்மணனும் சேர்ந்து வந்தான், யாராவது லக்ஷ்மணனை கூட்டாதாங்க, லக்ஷ்மணனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், ஆனா அவர் விஸ்வாமித்திரருக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்றார், இவன் எப்படி கொடுக்குறான், குஷிக புத்திராய, கௌஷிகனுக்கு புத்திரனாகவே கொடுக்குறான், தசரதன் புத்திரன் இல்ல, இனிமேல் நீ வந்து கௌஷிகனுக்கு புத்திரன் அப்படின்னு சுப்ரீத்தேன அந்தராத்மனா உள் மனதுல இருந்து குழந்தைகளை அங்க கொடுத்தான். அங்க வாங்கிட்டார், ரெண்டு குழந்தைகளை வாங்கிட்டார், அங்கே இருந்து பிடிச்சார் ஒரு ஓட்டம். எங்க திரும்பி வந்து மறுபடியும் புத்தி மாறி போய் கூட்டின்னு போயிட்டான்னா, எல்லையில வந்து கூட்டின்னு போயிட்டான்னா கஷ்டம். அதனால அங்க ரெண்டு குழந்தைகளை பிடிச்சார், பிடிச்சதுக்கு இழுத்துட்டு ஓடுறார் சரையு நதிக்கரையில போய் நிக்கிறார். அதோட நேற்று தமசா நதிக்கரையில முடிச்சோம், இன்னைக்கு சரையு நதிக்கரையில முடிக்கிறோம். நாளைக்கு சீதா கல்யாணம், சரையு நதிக்கரையிலேருந்து ஆரம்பிச்சு யாக சம்ரக்ஷணம், சீதா கல்யாணம், மிதிலைக்கு போறது கங்கா மகாத்மியம், சீதா கல்யாணம், இதோட நாளைக்கு பூர்த்தியாகும். நாளைக்கு எல்லாரும் கல்யாணத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம். மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்தே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம், மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஸ்வ பூர்வைராச்சாரிய சத்கிருதாயாஸ்து மங்களம்.